ಶ್ರೀಮಾನ್ ವೆಂಕಟನಾಥಾರ್ಯ ಕವಿತಾರ್ಕಿಕ ಕೇಸರಿ ವೇದಾಂತಾಚಾರ್ಯವರ್ಯೋ ಮೇ ಸನ್ನಿಧತ್ತಾಂ ಸದಾ ಹೃದಿ. ಗುರುಭ್ಯಸ್ತ ಗುರುಭ್ಯಸ್ತ ನಮೋ ವಾಕಮತೀಮಹೇ ಶ್ರೀಮಹೇ ಚಿತ್ರಾದ್ಯೋ ದಂಪತಿ ಜಗತಾಂಪತಿ ಯೋ ನಿತ್ಯಮಚ್ಯುತ ಪದಾಂಬುಜ ಯುಗ್ಮ ರುಕ್ಮ ವ್ಯಾಮೋಹತಸ್ಥ ವಿತರಾಣಿ ತೃಣಾಯ ಮೇ ಮೇ ಅಸ್ಮದ್ಗುರೋರ್ಭಗವತೋಶ್ಚ ದೈಕಿ ಸಿಂಧೋ ರಾಮಾನುಜಸ್ಯ ಚರಣೌ ಶರಣಂ ಪ್ರಪದ್ಯೇ ಪಿತಾಮಹಸ್ಯಾಪಿ ಪಿತಾಮಹಾಯ ಪ್ರಾಚೇತಸಾದೇಶ ಫಲಪ್ರದಾಯ ಶ್ರೀಭಾಷ್ಯಕಾರೋತ್ತಮ ದೇಶಿಕಾಯ ಶ್ರೀಶೈಲಪೂರ್ಣಾಯ ನಮೋ ನಮಸ್ತಾತ್. ಕೂಜಂತಂ ರಾಮ ರಾಮೇತಿ ಮಧುರಂ ಮಧುರಾಕ್ಷರಂ ಆರುಹ್ಯ ಕವಿತಾ ಶಾಖಾಂ ವಂದೇ ವಾಲ್ಮೀಕಿ ಕೋಕಿಲಂ. ವಾಲ್ಮೀಕೇನ್ಮುನಿಸಿಂಹಸ್ಯ ಕವಿತಾವನಚಾರಿಣಃ ಶೃಂಗನ್ ರಾಮಕಥಾನಾದಂ ಕೋನಯಾತಿ ಪರಾಂ ಗತಿಂ. ಯಃ ಪಿಬನ್ ಸತತಂ ರಾಮಚರಿತಾಮೃತಸಾಗರಂ ಅತೃಪ್ತಸ್ಥಂ ಮುನಿಂ ವಂದೇ ಪ್ರಾಚೇತ ಸಮಗಲ್ಮಷಂ. ಗೋಷ್ಪದೀಕೃತ ವಾರಾಶಿಂ ಮಸಿಕೀಕೃತ ರಾಕ್ಷಸಂ ರಾಮಾಯಣ ಮಹಾಮಾಲಾರತ್ನಂ ವಂದೇ ನೀಲಾತ್ಮಜಂ. ಅಂಜನಾನಂದನಂ ವೀರಂ ಜಾನಕೀ ಶೋಕನಾಶನಂ ಕಪೀಶಮಕ್ಷಹಂತಾರಂ ವಂದೇ ಲಂಕಾಭಯಂಕರಂ. ಮನೋಜವಂ ಮಾರುತತುಲ್ಯವೇಗಂ ಜಿತೇಂದ್ರಿಯಂ ಬುದ್ಧಿಮತಾಂ ವರಿಷ್ಠಂ ವಾತಾತ್ಮಜಂ ವಾನರಯೂಥಮುಖ್ಯಂ ಶ್ರೀರಾಮದೂತಂ ಶಿರಸಾ ನಮಾಮಿ. ಉಲ್ಲಂಘ್ಯ ಸಿಂಧೋತ್ಸಲಿಲಂ ಸಲೀಲಂ ಯತ್ ಶೋಕವನ್ಯಂ ಜನಕಾತ್ಮಜಾಯಾಃ ಆದಾಯ ತೇನೈವ ದದಾಹಲಂಕಾಂ ನಮಾಮಿ ತಂ ಪ್ರಾಂಜಲಿರಾಂಜನೇಯಂ. ಆಂಜನೇಯಮತಿಪಾಟಲಾರಣಂ ಕಾಂಚನಾದ್ರಿಗಮನೀಯ ವಿಗ್ರಹಂ ಪಾರಿಜಾತ ತರುಮೂಲವಾಸಿನಂ ಭಾವಯಾಮಿ ಪವಮಾನನಂದನಂ. ಯತ್ರ ಯತ್ರ ರಘುನಾಥ ಕೀರ್ತನಂ ತತ್ರ ತತ್ರ ಕೃತಮಸ್ತಕಾಂಜಲಿಂ ಬಾಷ್ಪವಾರಿ ಪರಿಪೂರ್ಣ ಲೋಚನಂ ಮಾರುತಿಂ ನಮತ ರಾಕ್ಷಸಾಂತಕಂ. ವೇದವೇದ್ಯೇ ಪರೇ ಪುಂಸಿ ಜಾತೇ ದಶರಥಾತ್ಮಜೇ ವೇದ ಪ್ರಾಚೇತ ಸಾದಾಸೀತ್ ಸಾಕ್ಷಾದ್ ರಾಮಾಯಣಾತ್ಮನ. ತದುಪಗತ ಸಮಾಸ ಸಂಧಿ ಯೋಗಂ ಸಮ ಮಧುರೋಪನತಾರ್ಥ ವಾಕ್ಯಬದ್ಧಂ ರಘುವರಿಚರಿತಂ ಮುನಿ ಪ್ರಣೀತಂ ದಶ ಶಿರಸಶ್ಚ ವಧಂ ನಿಶಾಮಯಧ್ವಂ. ಶ್ರೀರಾಘವಂ ದಶರಥಾತ್ಮಜಮ ಪ್ರಮೇಯಂ ಸೀತಾಪತಿಂ ರಘುಕುಲಾನ್ವಯರಕ್ತದೀಪಂ ಆಜಾನುಬಾಹುಮರವಿಂದ ದಲಾಯತಾಕ್ಷಂ ರಾಮಂ ನಿಶಾಚರ ವಿನಾಶಕರಂ ನಮಾಮಿ. ವೈದೇಹೀ ಸಹಿತಂ ಸುರದ್ರುಮತಲೆ ಹೈಮೇ ಮಹಾಮಂಟಪೇ ಮಧ್ಯೆ ಪುಷ್ಪಕಮಾಸನೆ ಮಣಿಮಯೇ ವೀರಾಸನೆ ಸುಸ್ಥಿತಂ. ಅಗ್ರೇ ವಾಚಯತಿ ಪ್ರಭಂಜನ ಸುತೇ ತತ್ವಂ ಮುನಿಭ್ಯಃ ಪರಂ ವ್ಯಾಖ್ಯಾಂತಂ ಭರತಾದಿಭಿಃ ಪರಿವೃತಂ ರಾಮಂ ಭಜೇ ಶ್ಯಾಮಲಂ. ಜಯತ್ಯಾಶ್ರಿತ ಸಂತ್ರಾಸದ್ಧಾಂತ ವಿಧ್ವಂಸನೋದಯಃ ಪ್ರಭಾವಾನ್ ಸೀತಯಾ ದೇವ್ಯಾ ಪರಮವ್ಯೋಮ ಭಾಸ್ಕರಃ. ಭರತಾಯ ಪರಂ ನಮೋಸ್ತು ತಸ್ಮೈ ಪ್ರಥಮೋದಾಹರಣಾಯ ಭಕ್ತಿಭಾಜಾಂ. ಯದುಪದ್ಯಮಶೇಷತಃ ಪೃಥಿವ್ಯಾಂ ಪ್ರಸಿತೋ ರಾಘವ ಪಾದುಕಾ ಪ್ರಭಾವಃ. ಶ್ರೀರಾಮಾವತಾರತ್ವನುಡೆಯ ಅನುಭವಂ, ಶ್ರೀರಾಮಾವತಾರತ್ವನುಡೆಯ ಅನುಗ್ರಹಂ நமக்கு பூர்ணமா கிடைப்பதற்காக ஸ்ரீமத் ராமாயணம் அப்படின்னு ஒரு உபாயம் இருக்கு. பெருமாள் ஸ்ரீராமனுடைய அனுகிரகம்னா என்ன அப்படின்னு கேட்டா, நாம நேர் வழியில நடந்தாலே நேர தர்மத்தை அனுஷ்டானம் பண்ணாலே அது பெருமாளுடைய அனுகிரகம் தான். என்ன, ராமன் தான் வழி காமிச்சார். ராமாவதாரத்தில் தான் மனுஷ்ய குலத்துக்கே வழி காமிக்கிறார் அவர். மர்த்தியாவதாரஸ்து இக மர்த்திய சிக்ஷணம் அப்படின்னு பாகவதத்துல சொல்றார் சுகாச்சாரியர். பலவிதமாக அவதாரம் பெருமாள் பண்ணிருக்கச்ச மனுஷன அவதாரம் பண்ணது மனுஷ சிக்ஷணத்துக்காக, மனுஷர்களுக்கு வழியை காண்பிப்பதற்காக அப்படிங்கிற. அப்ப நாம தர்ம வழியில போறோம்னாலே பெருமாள் ஸ்ரீராமனுடைய அனுகிரகம் இருக்கு அப்படின்னு அர்த்தம். நம்ம நல்ல விஷயத்தை அனுஷ்டானம் பண்றோம், எதுவானாலும் சரி நல்ல விஷயத்தை அனுஷ்டானம் பண்றோம்னா பெருமாள் ராமனுடைய அனுகிரகம் இருக்கு என்பதாக அர்த்தம். அந்த அனுகிரகம் நமக்கு எப்படி வந்தது? ராமாவதாரம் என்னைக்கோ முடிஞ்சு போச்சே, இந்த யுகத்திலேயே இல்லையே அது. இந்த யுகத்துக்கு முன்யுகம் துவாபர யுகம், அதுக்கும் முன்யுகம் அந்த யுகத்துல தானே திரேதாயுகத்தில் தானே ஸ்ரீராமாவதாரம். அப்படி இருக்கச்ச அந்த பெருமாளுடைய அனுகிரகம் நமக்கு எப்படி கிடைச்சது அப்படின்னா, அதற்கு பெருமாளே பண்ண ஏற்பாடுதான் ஸ்ரீமத் ராமாயணம் அப்படிங்கிறது. இந்த ராமாயணத்தை சேவிப்பதன் மூலம் நமக்கு தர்ம சிந்தை எல்லாம் வளரும், தர்மம் எல்லாம் புரிய ஆரம்பிக்கும். எல்லாத்துக்கும் மேல பெருமாள் ராமனுடைய அனுகிரகம் கிடைக்கும் அப்படின்னால அந்த அனுகிரகத்தினாலே நமக்கு தர்ம சிந்தை மாறாமல் இருக்கும். ஆனால் இன்னைக்கு ஓரளவு தர்மம் இருக்கு என்பதுதான், அதுக்கு காரணம் பெருமாள் ராமாவதாரம் பண்ணபடியினால்தான். லோகத்துல எல்லா இடத்திலுமே சத்தியம் அப்படின்னா பெருமாள் சத்தியத்தை அனுஷ்டானம் பண்ணபடினாலு. இன்னும் குடும்ப தர்மங்கள், இன்னும் ராஜ தர்மங்கள், ராஜ்ய தர்மங்கள்லாம் இருக்கு அப்படின்னா பெருமாள் ராமன் அனுஷ்டானம் பண்ணி காமிச்சார். எங்க ராஜ்யத்துல இப்படிதான் ராஜ்யம் இருக்கணும், பாரத தேசத்துல ராஜ்யம்ங்கிறது இப்படி இருக்கணும்னு அனுஷ்டானம் பண்ணி காமிச்சபடினால இப்பவும் ஓரளவு இருந்துருக்கு எல்லாமே. அப்படி இருக்கிறதுக்கு காரணம் ஸ்ரீமத் ராமாயணம். ஏன்னா அதுதான் அந்த பெருமாளுக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய ஒரு சம்பந்தம். இல்லை பெருமாள் அவதாரம் இப்போ முடிஞ்சு போச்சே அப்படின்னு வரும். அவதாரத்தை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறோம், புரிஞ்சுக்கிறோம், அவசரம் இல்லாமல் அதை அனுஷ்டானத்துக்கும் கொண்டு வரோம். எல்லாரும் இல்லாம பெருமாளுடைய அனுகிரகத்தை பெற்றுக் கொள்கிறோம் அப்படின்றது. அதற்கு சௌரியமாநவமி அது அனுஷ்டானம் வேற, தர்மசாஸ்திரத்துல சொல்லியிருக்கா. ஒரு பக்கம் இத்திகாசங்கள் இப்படி இருக்கு, ஸ்ரீமத் ராமாயணம்னு இத்திகாசம் இருக்கு வாஸ்தவம். தர்மசாஸ்திரத்துல என்ன பண்ணிருக்கான்னு கேட்டா, பெருமாள் ராமனுடைய அவதார தினத்தை விசேஷமாக விரத தினமாக கொண்டாடணும் அப்படின்னு சொல்றா. அது ஏற்கனவே ராமனுடைய அனுகிரகம் வரணுங்கிறதுக்காகவும், ராமாவதாரத்தினுடைய பெருமையை புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காகவும் தான் அனுஷ்டானத்திலும் அதை கொண்டு வரணும். அதாவது ஸ்ரீமத் ராமாயணம் அப்படின்னா வெறும் ஞானத்தோட போயிடக்கூடாது, படிப்போட போயிடக்கூடாது. அது அனுஷ்டானத்திலையும் பெருமாளுடைய சம்பந்தம் இருக்கு, ஞானத்திலையும் பெருமாளுடைய சம்பந்தம் இருக்கு, அப்புறம் சரணாகத்திலையும் பெருமாளுடைய சம்பந்தம் இருக்கு, எல்லாத்திலையும் இருக்கு. இப்போ அப்போ அனுஷ்டான பரியந்தமாக அது கொண்டு வரணுங்கிறதுக்காக தர்மசாஸ்திரங்கள்ல எல்லா விரதங்கள்லாம் சொல்லும் போது அதுல ஸ்ரீராமநவமி விரதம் அப்படிங்கறத விசேஷமாக சொல்லியிருக்கா. அது எல்லாருமே அனுஷ்டானம் பண்ணணும், அன்னைக்கு விரதம் இருக்கணும், அன்னைக்கு திருவாராதனம் பண்ணணும், இதெல்லாம் சொல்லியிருக்கா. ஆனா இதெல்லாமே நம்மளுடைய அனுஷ்டானத்தை சரிப்படுத்துவதற்காக சாஸ்திரங்கள்ல எவ்வளவு ஏற்பாடு பண்ணியிருக்கா அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். அந்த ரீதியிலே உத்தமமான இந்த ஸ்ரீராம நவமி நன்னாள் இன்னைக்கு, இன்னைக்கு விரத அனுஷ்டானங்கள் திருவாராதனங்கள் எல்லாம் ஆயிருக்கு. கோயில போய் பெருமாள் எல்லாம் சேவிச்சிருக்கோம். எல்லாருடைய மனசுலயும் பெருமாள் ராமன் நிறைஞ்சு நிக்கிறார். இதனாலே பெருமாள் ராமனுடைய அனுகிரகம் எங்க வாழ்க்கையில பூர்ணமா வந்துராதா அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கு. நிறைவேற்றி கொடுப்பதற்காக ஸ்ரீமத் ராமாயணம் இருக்கிற அப்படின்னாலே இடங்கள்ல பிரவச்சனம், ராமாயண கதா காலக்ஷேபங்கள் ராமா அதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. காலக்ஷேப ரூபமாகவோ, பாராயண ரூபமாகவோ, பிரவச்சன ரூபமாகவோ, ஏதோ ஒரு ரூபத்துல ராமாயணத்தினுடைய ஒரு என்ன கேட்டா ஒரு சிந்தை நம்ம மனசுல இருக்கணும் அப்படின்னு எல்லாருமே ஆசைப்பட்டு அவாவா எதுல முடியுமோ அதுல அன்வயிச்சுட்டு இருக்கா. அதுவும் ஆச்சரியமா நடந்துட்டு இருக்கு. இந்த மகோத்சவத்துல, இந்த ஸ்ரீராமநவமி மகோத்சவத்துல நம்ம ஆச்சாரிய பாதுகா அப்படிங்கிற ஒரு கோஷ்டி இருக்கு இல்லையா, அந்த கோஷ்டி மூலமாக பல விதமான ஏற்பாடுகள்லாம் பண்ணியிருக்கா. அதுல ஒண்ணு சுந்தரகாண்ட அனுபவம் அப்படின்னு ஒண்ணு. எத்தனையோ மகான்கள் நிறைய சொல்றா. இங்க ராமானுஜ ஜெயந்தி நடந்தது, இந்த வருஷம் ராமானுஜ ஜெயந்தியும் சேர்ந்து வர்றபடினால, சிபாஷ்யகாரருடைய திணைக்ஷத்திரமும் சேர்ந்து வந்தபடினால இரட்டை உற்சவமாக அழகா கொண்டாடிருக்கும். அதுல ஸ்ரீராம நவமியில ராமாயண காலக்ஷேபமும் நடந்துருக்கு. அதுல ஒரு பகுதியாக இப்ப வந்து சுந்தரகாண்டம் அப்படிங்கறத நாம பார்க்க போறோம். சுந்தரகாண்ட அனுபவம் அப்படிங்கிற உபன்யாசம் ஆரம்பம். பொதுவாக ஸ்ரீமத் ராமாயண உபன்யாசங்கள் பிரவச்சனங்கள்லாம் நடக்கும்போது அதுல சுந்தரகாண்டத்துக்கு பூர்ணமான சமயம் கிடைக்காது. ஏன்னா ஒரு ஏழு நாள்லயோ ஒன்பது நாள்லயோ பூர்த்தியா முடிச்சுடணும் அப்படின்னு வரும்போது அதி வேகமாகத்தான் எல்லாத்தையும் சொல்ல வேண்டி வரும். விசேஷமாக பல விஷயங்களை எல்லாம் அனுபவிக்கக்கூடிய சமயம் அப்படிங்கறது அப்போ இருக்காது, கிடைக்காது போகும். ஆனால் சுந்தரகாண்டமும் விசேஷமா அனுபவிக்க ஏற்றதாக இருக்கு. மற்ற எல்லா காண்டத்தை காட்டிலும் சுந்தரகாண்டம் ரொம்ப விசேஷம் அப்படிங்கறத பல விதத்திலையும் தெளிவா நிர்தாரணம் பண்ணிருக்கா. பாராயணம் பண்ணும் போதும் ராமாயணம் முழுக்க, ஸ்ரீமத் ராமாயணம் முழுக்க பாராயணம் பண்ண முடியலன்னா சுந்தரகாண்டமாவது பாராயணம் பண்ணலாம் அப்படின்னு வச்சிருக்கா. அந்த மாதிரியாக கதா அப்படின்னு பார்த்தா கூட ஸ்ரீமத் ராமாயண கதை பூர்த்தியா கேட்காட்டா கூட சுந்தரகாண்ட கதை அப்படிங்கறது விசேஷமா இருக்கு. அதுலேயே ராமாயண கதை பூர்த்தி மொத்தமா வந்துடும் கிட்டத்தட்ட. அது மாத்திரம் இல்லாமல் கதையிலே ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி இங்கதான் இருக்கு. ஒரு கதைன்னு சொன்னா ஒரு சாதாரணமா லோகத்துல கதை எழுதுறா பார்ப்போம். கதைனா ஒரு நாயகன் இருப்பார், நாயகி இருப்பார், அவளுக்கு ஏதாவது பிரச்சனை வரும், அந்த பிரச்சனையை தீர்றதுக்கு ஏதாவது உபாயம் இருக்கும், கடைசியில் அந்த பிரச்சனையை தீரும். இதுதான் ஒரு கதையினுடைய சுரூபம். இது வந்து சம்ஸ்கிருதத்துல இந்த கதைகளை பத்தி சொல்லச்ச இந்த மாதிரிதான் கதை இருக்கணும்னு சொல்லியிருக்கான். நாடகங்கள்லாம் எப்படி இருக்கணும், நாடகத்துல பஞ்ச சந்திகள் எப்படி இருக்கணும், அதெல்லாம் நிறைய சொல்லியிருக்கான். இந்த அலங்கார சாஸ்திரம் அப்படின்னு சாஸ்திரம் பேசணும்னு கேட்டா, அந்த அலங்கார சாஸ்திரத்துல இந்த விஷயங்கள்லாம் நிறைய இருக்கு. அதுல வெறும கதை சொன்னேன்னா வந்தா போனா அது கதை கிடையாது. கதைன்னு சொன்னா அது ஒரு லக்ஷணத்தை, அப்பதான் நல்ல கதை. கதைன்னு சொன்னான்னா ஒரு உத்தமமான நாயகன் நாயகி அது மாதிரி இருக்கும்போது அவளுக்கு ஏதாவது பிரச்சனை வரணும், அந்த பிரச்சனை தீர்றதுக்கு நல்லதா ஒரு உபாயம் இருக்கணும், அதுக்கப்புறம் பிரச்சனை தீரணும் அப்படின்றதான் அதுதான் கதை அப்படின்னு சொல்லியிருக்கா. அப்படிதான் கதையெல்லாம் இப்பவும் வந்துட்டு இருக்கா. அது இல்லாத கதையெல்லாம் யாரும் கதையாவே மதிக்கிறது இல்ல, இப்பவும் அப்படிதான் இருந்துட்டு இருக்கு. அப்ப அந்த சமயத்துல பார்த்தான்னா பெருமாள் ஸ்ரீராமன் இப்ப விராட்டியார் இருக்கும்போது இவர்களுடைய பூர்வீக கதையும், அப்போ இவர்களுக்கு ராவணன் மூலமாக பிரச்சனை வந்த கதையும் முன்னாடி எல்லாம் இருந்துட்டு இருக்கு. அந்த பிரச்சனை தீருவது, தீருவதற்கான உபாயம் அப்படிங்கிறது சுந்தரகாண்டத்தில் இருக்கு. அதுக்கப்புறம் யுத்தகாண்டத்துல சண்டை போட்டு தீர்க்கிறான். அதுவும் எல்லா கதையிலையும் கடைசியில் ஒரு சண்டையை போட்டுதான் தீர்ப்பான். கடைசியில லௌகிக ரீதியில சொல்லணும்னா கிளைமேக்ஸ் ஃபைட் அப்படின்வான். கிளைமேக்ஸ்ல ஒரு ஃபைட் ஒன்று நடக்கும், அதுல தான் கதை தீரும். அது பொதுவா எல்லா இடத்துலையும் நியாயம். ஆனால் அதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு தார்மீகமான உபாயம் அப்படின்னு ஒன்று இருக்கும் முடியும், பிரச்சனை தீர்றதுக்கான உபாயம், அதுதான் அந்த கதையிலே முக்கியமான பாகம். அதனால ஸ்ரீமத் ராமாயண கதைன்னு எடுத்து பார்த்தா கூட கதையில முக்கியமான பாகம் இது அப்படின்னு தெரியறது. ஸ்ரீமத் ராமாயணம் இதிகாசம், பெருமாள் ராமனுடைய சரித்திரம் அப்படின்னு சொன்னா கூட அப்ப அதுலயும் முக்கியமான பாகம் இது அப்படின்னு தெரியறது. ஏன்னு கேட்டா பெருமாள் ஸ்ரீராமனுடைய திவ்ய சரித்திரத்திலே இந்த பிராட்டியார் எப்படி இருக்கார், பெருமாள் எப்படி இருக்கார், பெருமாளை பிரிஞ்சு பிராட்டியார் எப்படி இருக்கார் முதலானதெல்லாம் ஆச்சரியமான வைபவங்கள்லாம் இதுல இருக்கு. எல்லாத்துக்கும் மேல முக்கியமாக இங்க வந்து வேதாந்த ரீதியில பார்த்தோமானால் ஒரு ஜீவனுக்கு ஆச்சாரிய சம்பந்தம் அப்படிங்கிறது முக்கியம் அப்படிங்கிறது இங்க தெரியுது. அத்யத்வே ஹனுமத் சமேன குருணா அப்படிங்கிறார் சுவாமி தேசிகன். இதை பற்றி சொல்லும்போது ஹனுமான் எப்படி வந்து பெருமாளின் பிராட்டியும் சேர்த்து வைக்கிறாரோ அந்த மாதிரி ஆச்சாரியன் வந்து ஜீவாத்மாவும் பரமாத்மாவையும் சேர்த்து வைக்கிறார் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்றார். அப்போ நாமெல்லாம் வந்து அந்த பெருமாள் எப்ப நம்ம வந்து கூத்துக்கு போறார் அப்படின்னு நினைத்துட்டு அசோக வனத்துல விராட்டி இருந்த மாதிரி பெருமாளுடைய வரவை எதிர்பார்த்துருக்கோம் அப்படின்னு அழகா வேதாந்த அர்த்தம் சாதிக்கிறார். அந்த சுந்தரகாண்டத்தை பத்தி சொல்லும் போது அந்த சுந்தரகாண்டத்துல இருக்கக்கூடிய விஷயம்தான் நாம கட்டாயம் நோட் பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா சீதா பிராட்டி அங்க எப்படி இருந்தாரோ அதே மாதிரி நாம இருக்கணும். சீதா பிராட்டிக்கு பெருமாளோட விவாகம் ஆயிடுத்து, நமக்கும் பெருமாளோட விவாகம் ஆயிடுத்து, அதான் சரணாகதி. சீதா பிராட்டியை ராவணன் அபகரிச்சுட்டான், நம்மளும் இந்திரியங்களெல்லாம் அபகரிக்கப்பட நம்மளாம் இங்கேயே இருந்துருக்கோம், சம்சாரத்துல இருந்துருக்கோம். சீதா பிராட்டியை பெருமாள் வந்து கூட்டுக்க போறார், நம்மளையும் பெருமாள் வந்து கூட்டுக்க போறார் அப்படின்னு இது பல விஷயங்கள் சொல்றார் சுவாமி. இதெல்லாம் ராம ஸ்ரீமத் ராமாயணத்தினுடைய உள்ளர்த்தம் என்பதாக சொல்லி இந்த சுந்தரகாண்டத்துலாம் நமக்கு தேவையான முக்கியமான குறிப்பு இருக்கு. நம்ம அதே மாதிரி இருக்கணும், சீதா பிராட்டியார் மாதிரி இருக்கணும், பெருமாளையே எதிர்பார்த்துருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை சொல்றார். அதனால அந்த ரீதியில பார்த்தா வேதாந்த ரீதியில இந்த சுந்தரகாண்டங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கு. வால்மீகியும் இதை பிரதானமா வச்சிருக்கார். அதனால்தானே சுந்தரகாண்டம் அப்படின்னு பெயர் வச்சிருக்கார். எந்த காண்டம் இருந்தாலும் இதுதான் அழகான காண்டம் அப்படின்னு இப்ப பெயர் வச்சுட்டாரோ அப்ப அவருக்கே இந்த இடம் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு அர்த்தமா இருக்கு. சுந்தரகாண்டம்னா சுந்தரன் அப்படின்னா பெருமாள் தான் சுந்தரன், பெருமாள் காட்டுல சுந்தரன் யாரும் கிடையாது. அந்த பெருமாளை பத்தி சொல்ற அப்படின்னா சுந்தரகாண்டம்னு சொல்ல முடியல. ஏன்னா பெருமாள் ஸ்ரீராமனுடைய சரித்திரத்தை இங்க சொல்லவே இல்லை. சுந்தரகாண்டத்துல ஆஞ்சநேயர் சரித்திரம் இருக்கு, சீதா பிராட்டியருடைய சரித்திரம் இருக்கு, அதோட பெருமாளுடைய சரித்திரமே இங்க இல்லவே இல்லை. அதனாலதான் என்ன சொல்றாரு அப்படின்னா முதல்ல சொன்ன மாதிரி சுந்தரகாண்டத்துல எல்லாமே சுந்தரமா இருக்கு, சுந்தரகாண்டத்துல கதையும் சுந்தரமா இருக்கு, சுந்தரகாண்டத்துல வேதாந்தார்த்தங்களும் சுந்தரமாக இருக்கு, இப்படி எல்லாமே சுந்தரமா இருக்கு அப்படின்னால இது சுந்தரகாண்டம் அப்படின்னு பெயரா. அதனாலே பெரியவாள் என்ன சொல்றாங்க கேட்டா, முக்கியமான விஷயம் பிரதானமான விஷயம் இருக்கு அப்படின்னால சுந்தரகாண்டத்தையாவது நம்ம சேவிச்சானா நன்னா தெரிஞ்சிருந்தோம்னா நல்லது அப்படின்னு சொல்றோம். அதனால அந்த ரீதியில இப்போ ஸ்ரீமத் ராமாயணம் முழுக்க பிரவச்சனம் நடந்தா கூட இந்த சுந்தரகாண்டத்தை கொஞ்சம் விஸ்தாரமா அனுபவிக்கணும். ஸ்ரீமத் ராமாயணத்தோடு சேர்த்து சொல்லும்போது இதுக்கு சமயம் குறைவா போடுறது என்பதற்காக இந்த ஏற்பாடை பண்ணியிருக்கிறார்கள். அந்த ரீதியில இன்னிலிருந்து ஆரம்பித்து 5 நாள் சுந்தரகாண்ட கதா சிரவணம் அப்படின்னு கதா பிரவச்சனம் என்பது நடக்க போறது. இதுல முதல் ஸ்லோகம், ததோ ராவண நீதாயாஹ சீதாயா சத்ரு கர்ஷணஹ ஏஷ பதமன்வேஷ்டும் சாரணாசரிதே பதி அப்படின்னு இதுவே ஆச்சரியமான ஸ்லோகம். அதாவது ஹனுமானானவர் அந்த மலையிலேருந்து கிளம்பி சமுத்திரத்தை தாண்டி லங்கைக்கு போகிறதுக்காக சித்தம் ஆகிறார். இதுக்கு முன்னாடி கிஷ்கிந்தா காண்டத்துல யார் சமுத்திர தாண்டி அந்த பக்கம் லங்கைக்கு போறது அப்படின்னு அவ மந்திராலோசனை பண்ணி ஹனுமான் தான் அதுக்கு சரியானவர் அப்படின்னு முடிவு பண்ணி ஹனுமான் கிட்ட பிரார்த்திச்சார்கள். ஹனுமான் வந்து அந்த பர்வதத்திலேருந்து கிளம்பி லங்கைக்கு போறதுக்கு சித்தம் ஆறார். மகேந்திர பர்வதத்திலிருந்து இப்போ சமுத்திரத்தை தாண்டி அந்த பக்கம் போற லங்கைக்கு போய் சீதா பிராட்டியை பார்த்து இந்த கதையெல்லாம் சுந்தரகாண்டத்தில் வரப்போறது எல்லாருக்கும் தெரியும். அதுல முதல் சொர்க்கம் ரொம்ப பெரிய சொர்க்கம், இது சமுத்திரத்தை தாண்டி போறாங்கிறது கதை இதுல. ஆனா அதையே விஸ்தாரமா வால்மீகி சொல்ற, ஏன்னா அது சாதாரண காரியம் இல்லையே. ஒரு வானரம் சமுத்திரத்தை தாண்டி அந்த பக்கம் போனது வந்து துஷ்கிருதம் கர்மா அப்படிங்கிற துஷ்கரம் கர்மாங்கிற சாதிக்க முடியாத ஒரு காரியத்தை இவர் சாதிக்கிறார். அதுல முதல் ஸ்லோகத்துலதான் அழகா இருக்கு, ஏதோ ராவண நீதாயாக சீதாயா சத்ருகர்ஷனா ராவணன் அபகரிச்சுண்டு போன சீதை, அந்த சீதா பிராட்டியை தேடிக்கொண்டு போனவர் சாரண ஆச்சரியத்தை பத்தி, சாரணர்கள் போகக்கூடிய ஆகாச மார்க்கத்தில அவர் வந்து ஹனுமான் ஆனவர் கிளம்பி போனார் என்பதாக இருக்கு. அந்த போவதற்காக அந்த சீதையினுடைய ஸ்தானத்தை கண்டுபிடிவதற்காக ஆகாசத்திலே கிளம்பினார் என்பதாக இருக்கு. இதுலதான் அந்த மாதிரி சாரண ஆச்சரியத்தை பத்தி சொல்லக்கூடியனால சாரணம்னா ஆச்சாரியர்கள் ஒரு அர்த்தம், ஆச்சாரியர்கள் போன மார்க்கத்திலே ஹனுமான் போனார். அதாவது இப்போ ரெண்டாவது அர்த்தம் சொன்ன இல்லையா உள் அர்த்தம், அதுல ஹனுமான்கவர் தான் ஆச்சாரியன், நாமெல்லாம் வந்து சீதா பிராட்டி மாதிரி அப்படி வச்சுக்கணும், பெருமாள் வந்து பரமாத்மா மாதிரி அப்படின்னு வச்சுக்கணும். இப்ப ஆச்சாரியன் என்ன பண்றாருன்னா பூர்வாச்சாரியர்கள் போற வழியில தான் அவர் போறார், அவர் தானா ஒரு வழியை கண்டுபிடிக்கல, அவர் சமுத்திரத்தில் நடந்து கிடந்தெல்லாம் போல. ஹனுமானால எப்படி வேணா போக முடியும், அவருக்கு சகல சித்திகள் உள்ளவர், சமுத்திரத்திலே நடந்து போவார் இல்ல சமுத்திரத்துக்குள்ளே உள்ளுக்குள்ள போவார், எப்படி வேணா போகலாம், சித்தி இருக்கிறாலும் பூமிக்குள்ள கூட போவாலாம், அதாவது பூமிக்கு உள்ளுக்குள்ள போவாலாம், அந்த மாதிரி சித்தி எல்லாம் உண்டு. அப்போ ஹனுமானுக்கும் பலவிதமான சித்திகள்லாம் உண்டு, அது ஸ்ரீமத் ராமாயணத்திலே பல இடத்துல பாக்குறோம். ஆனா கூட சாரண ஆச்சரியத்தை பத்தீங்கன்னா சாரணர்கள் எந்த வழியில போறாரோ அந்த வழியில போனார் அப்படிங்கிறபடினால என்ன தெரியுதுங்கிட்ட, நம்ம ஆச்சாரியர்கள் நமக்காக நம்மை பரமாத்மாவிடம் சேர்த்து வைப்பதற்காக வரக்கூடிய ஆச்சாரியர்கள்லாம் பூர்வாச்சாரியர்கள் போன வழியில போய் நம்மை அந்த வழியில சேர்த்து வைக்கிறார்கள் அப்படின்னு அர்த்தம். ராவண நீதாயாக சீதாயாக ராவணன் அபகரிச்சிண்டு போன சீதா அப்படின்னு, ராவணன் அபகரிச்சிண்டு போன ராவணன் அப்படின்னா நம்முடைய மனசுன்னு அர்த்தம் சொல்ற சுவாமி தேசிகனே சொல்லிருக்காரு. சத்து தட்சசன் ராணா லோகத்தெல்லாம் பயமுறுத்துறவன், இந்த மனசுதான் நம்மளுக்கு எடுக்கிறது இல்லையா, இந்த பத்து தலைனா பத்து இந்திரியங்களோ அப்படிங்கிறவன் தான் பத்து தலை ராவணன் ராட்சசன் அப்படின்னு சொல்றாரு. இதுதான் நம்மளை இழுத்துன்னு போறது எங்க வேணாலும், பரமாத்மாவோட சேர விட்டாமல் நம்மளை தம் வழியில் இழுத்துன்னு போயிட்டு இருக்கிறது இந்த மனசுதான், இதுதான் நம்மளை சிறைப்பிடிச்சு வச்சிருக்கு, இந்த சரீரத்துல சிறைப்பிடிச்சு வச்சிருக்கிறது இந்த மனசுதான் அப்படின்னு சொல்ற. அதனால இந்த சரீரத்துல சிறைப்பட்டு இருக்கக்கூடிய இந்த ஆத்மாவை வெளியில இழுத்து பரமாத்மாவுடன் சேர்ப்பதற்காக ஆச்சாரியன் ஒரு பூர்வ வழியிலே அவர் கிளார் அப்படிங்கிற ஸ்லோகத்துக்கு அர்த்தம். அதனால இப்படி பார்த்தோம்னா பல ஸ்லோகங்களுக்கு விசேஷமான அர்த்தங்கள் எல்லாம் தெரியும் இந்த இந்த வழியில பார்த்தோம்னா. அதனாலதான் இதுக்கு சுந்தரகாண்டம் அப்படின்னு, துஷ்கரம் நிஷ்பதி துவந்தம் சிகீர்ஷன் கர்ம வானர சமுதிர சிரோக்ரீவா கவாம் பதிவாபௌ, யாராலையும் செய்ய முடியாத ஒரு காரியத்தை செய்ய கிளம்புறார் ஆஞ்சநேயர். இதை பத்தி வால்மீகியானவர் விஸ்தாரமா சாதிக்கிறார், நூறு ஸ்லோகத்துக்கு மேல சாதிக்கிறார். எப்படி கிளம்பினார் போனார், அதுக்கப்புறம் நடுவில் இதுவே விஸ்தாரமா சாதிக்கிறார். ஏன்னா ஒரு கவி அப்படிங்கிற ரீதியில இதை நல்லா வர்ணனம் பண்ண முடியும், நல்லா வர்ணனம் பண்ண முடியும், அந்த ரீதியில நல்லா வர்ணனம் பண்றார். ஹனுமான் வந்து சமுத்திரத்தை தாண்டினார் அப்படின்னு நம்ம ஒரே வரியில சொல்லிடலாம், அது விஷயம் இல்ல. ஆனால் எப்படிப்பட்ட ஒரு காரியம் இது, யாராலையாவது தாண்ட விட, இது என்ன வெறும் கதை அம்புலி மாமா கதை மாதிரி கதை சொல்றோமா இல்லையே, ஆச்சரியமா நடந்த சரித்திரம் தானே சொல்லிட்டு இருக்கோம். அப்ப இவர் எப்படி சமுத்திரத்தை தாண்டினார் அப்படிங்கறத ஒவ்வொன்னா அவர் வந்து வால்மீகி இவருடைய தயாரெடுப்புன்னு சொல்லுவான், இவர் எப்படி சித்தமானார் அது எல்லாத்தையுமே சாதிக்கிறார். ஏன்னா இது பெரிய ஆச்சரியம் ஒண்ணு நடந்திருக்கு, அதனால இது வந்து ஒவ்வொரு க்ஷணமும் இதுக்கு கமெண்ட்ரி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியாக கொடுத்துட்டு இருக்காரு. ததஸ்ய கிரிவர்யஸ்ய தலே நாகவராயுதே திஷ்டன் கபிவரஸ்தத்ர க்ரதே நாக இவாபவௌ சூர்யாய மகேந்திராய பவனாய ஸ்வயம்புவே பூதேப்யஸ்ய அஞ்சலிம் கிருத்வா சகார கமனே மதிம். திடீர்னு அவர் கிளம்பிடலையா, நான் கிளம்பிடேன்னு சொல்லிட்டார். ஆனா அதுக்கு முன்னாடி நம்ம திடீர்னு ஒரு இடத்துக்கு கிளம்பி போனோம்னு வச்சுக்கோங்களேன், உடனே நம்ம கிளம்பி போயிடக்கூடாது. நம்ம ஆத்துல போய் உடனே விளக்கேற்றி பெருமாளை சேவிக்கணும். அப்புறம் நம்ம ஆத்துல அப்பா அம்மா இருந்தா அப்பா அம்மாவெல்லாம் சேவிச்சுக்கணும். மங்களங்களை மனசால நினைக்கணும். அசுப சுப அசுப சகுனங்கள்லாம் இல்லாத பாத்துக்கணும். நம்ம கிளம்பும்போது கிளம்பிட்டியா அப்படின்னு கேட்கக்கூடாது யாராவது ஒருத்தர். எங்க போற அப்படின்னு கேட்கக்கூடாது ஒருத்தர். ஏன் போற ஒருத்தர் கேட்கக்கூடாது. இந்த மாதிரி அசுப வார்த்தைகள்லாம் இருக்கக்கூடாது. இதெல்லாம் பார்த்து பெருமானை சேவிச்சுட்டு சாமா ராமபத்ரா அப்படின்னு அக்கத பிரட்டத செய்வ பாரசுதர்ஷ மகாபலவ் ஆகர்ணபூர்ண தன்வானோ ரக்ஷேதாம் ராமலக்ஷ்மணவ் என்பதாக, எனக்கு முன்னும் பின்வாக பெருமாள் ராமலக்ஷ்மணர்கள் இருந்து ரட்சிக்கட்டும் என்பதாக ஒரு ஸ்லோகத்தை சொல்லுவார்கள். இப்படிதான் ஒரு பிரயாணத்துக்கு கிளம்பணும். இல்லதான் நம்ம பிளான் பண்ணி பிரயாணத்துக்கு கிளம்பினா கூட இது வந்து ஒரு நியாயமான வழி, ஏன்னா ஒரு பாதுகாப்பான வழி. நமக்கு நம்ம என்ன பிளான் பண்ணா அது நடக்கணும்னு இல்லையே, அதனால இந்த ரீதியில ஒரு பாதுகாப்பான வழி. இல்லை முன்காலத்துலாம் பிரயாணங்கிறது நாம இப்ப போற மாதிரியாக பஸ்ல கார்ல ட்ரெயின் எல்லாம் கிடையாது. நல்லா ஒரு இடத்துக்கு போயிட்டு வரானா ஒரு பெரிய யாத்திரை பண்ணிட்டு வரான் அர்த்தம். இங்க இருந்து கிளம்பி ஸ்ரீரங்கம் போய் சேவிச்சுட்டு வரேன் அப்படின்னு ஒருத்தர் சொன்னார்னா இவர் போறதுக்கு 10 நாள், வரத்துக்கு 10 நாள், அங்க 10 நாள் எல்லாம் நடந்தே போயிட்டு நடந்தே வரணும். அது வரைக்கும் ஆகாரங்கள்லாம் பாத்துக்கணும், எல்லாம் இருக்கு, அவ்வளவு சுலபம் கிடையாது. அதனால அவர்கள்லாம் யாத்திராதானம் எல்லாம் பண்ணுவாங்க. யாத்திராதானம் பண்ணி பெருமாளை சேவிச்சு பிரார்த்திச்சுட்டு பெரியவாள்லாம் சேவிச்சுட்டு அனுஜை பண்ணி அனுமதி எல்லாம் வாங்கிட்டு இப்படிதான் போவான் அவர்கள்லாம். யாத்திரா தீர்த்த யாத்திரா அப்படிங்கிறது ஒரு யாகத்துக்கு சமானம். அது ஒரு யாகம் எப்படி பண்றாலோ, ஒரு கோயில மகோத்சவம் எப்படி பண்றாலோ அந்த மாதிரிதான் தீர்த்த யாத்திரா அப்படிங்கிறது. அந்த காலத்துல இப்ப சௌரியங்கள்லாம் அதிகமாயிருக்கு, அதனால அதனுடைய மதிப்பெல்லாம் நமக்கு தெரிய மாட்டேங்கிறது. ஆனா ஆஞ்சநேயர் துஷ்கரம் நிஷ்பிரதி துவந்தம் ஆச்சரியமான ஒரு காரியம் பண்ண போற, சமுத்திரத்தை தாண்டி போக போற. அது மாத்திரம் இல்லாமல் அங்க போய் சத்ரு பட்சத்துல போய் சீதையை தேடி கண்டுபிடிச்சு வரணும். போ பெரிய காரியம், அங்க போய் லட்சியமும் பெருசு, போற வழியும் யாத்திரையும் வந்து சாதாரணமானது கிடையாது. அதனால அவர் முறை தவறாமல் என்னென்ன பண்ணணுமோ எல்லாத்தையும் பண்ணாராம். இப்ப சூர்யாயா மகேந்திராயா யார் யாருக்கு நமஸ்காரம் பண்ணணுமோ எல்லாருக்கும் நமஸ்காரம் பண்ணார். அஞ்சனிங் பிராங்முக கிருத்வா பவனாய ஆத்மயோனையே வாயு பகவானை சேவிச்சார். ஏன்னா இவருடைய அப்பா அவருடைய அப்பாவை சேவிச்சுட்டு தானே போடும். அதனால அவரை வாயு பகவான் எப்படியானா குருத்வான் வந்து கஷ்டபரி சேவிச்சுட்டு அமிர்தாகரணத்துக்கு போனாரா, அந்த மாதிரி தன்னுடைய அம்மா வினதாவை சேவிச்சுட்டு அமிர்தாகரணத்துக்கு போனாரா, எப்படியானா பெருமாள் ராமன் காட்டுக்கு போகும்போது கடைசியா தன்னுடைய பிதா தசரதனை சேவிச்சுட்டு கிளம்புற, அப்பதான் காட்டுக்கு போக சொல்ற. நீ காட்டுக்கு போன்னு சொல்லியாச்சு, சரி போறேன்னு சொல்லியாச்சு, நீ நேர போக வேண்டியதுதானே. போறேன்னு சொன்னப்புறம் இங்க வந்து அண்ணன் அம்மாட்ட சொன்னார். அதுக்கப்புறம் வந்து இவன் மர உரி எல்லாம் தரிச்சுக்கிறார், காட்டுக்கு கிளம்புறார். கிளம்பச்சு அப்பாட்டுக்கு வந்து சேவிச்சு ஆசீர்வாதம் வாங்கிட்டு கிளம்புறார் அப்படின்னு இருக்கு. அதனால அம்மாட்ட சேவிச்சு ஆசீர்வாதம் வாங்கிட்டு கிளம்புறார் அப்படின்னு இருக்கு. மாதா பிதாக்கள் ஒரு ஆசீர்வாதம் பண்ணால் அந்த ஆசீர்வாதத்தோட கூட இவன் பிரயாணம் பண்ணான் வச்சுக்கோங்க, அதுக்கு இருக்கிற பலம்ங்கிறது எதுக்குமே கிடையாது. இப்படிப்பட்ட ஒரு பலம் உண்டு அதுக்கு. அதனால ஆஞ்சநேயர் என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டானா, கிழக்கு பக்கமா பார்த்துட்டு வாயு பகவானுக்காக ஒரு அஞ்சலி ஒண்ணு தனியா பண்ணாராம். சதோஹி அவர்தே கந்தும் தட்சிணோ தட்சிணாம் திசம் அப்படின்னு. அதுக்கப்புறம் அங்கிருந்து நான் கிளம்புறேன் அப்படின்னு அங்கிருந்து கிளம்புற. இவர் வந்து ஒரு வாளால ஒரு அடி அடிக்கிறார். இந்த மகேந்திர பர்வதத்துல இருக்க அங்க ஒரு அடி அடிச்சு உற்சாகத்தோட கிளம்பணும் இல்லையோ. இவர் கிளம்பும் போது இவருடைய உற்சாகம் அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். இந்த உற்சாகத்தோட ஒரு காரியம் செய்யறவா தான் எந்த காரியத்துமே சாதிக்க முடியும். அதுவும் இதே மாதிரி மகா காரியங்கள்லாம் செய்யும் போது சரி பார்க்கலாம் என்னதோ பார்க்கலாம் கிளம்பி பாக்குறது அப்படின்னா வச்சா இந்த காரியங்கள்லாம் நடக்காது. சாதாரண காரியமா இருந்தா பரவாயில்ல, சமுத்திரத்தை தாண்டி போகணும் அப்படின்னுங்கிற அப்படின்னால ரொம்ப உற்சாகத்தோட கிளம்பணும். அந்த உற்சாகம் அவருக்கு இருக்கு. அதனால அவர் கிளம்பும் போது அந்த மகேந்திர பர்வதத்தை வாளால அடிக்கிறாரா காலால அடிக்கிறாரா, அதனால பர்வதமே ஆடுறது. உடனே பர்வதத்தில் இருக்கவா பல பேர் பலவிதமா நினைச்சிட்டு இருக்காளாம். ரிஷிகள்லாம் என்ன இது பர்வதத்துக்கு சலனம் மாறுதே அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கா. நீ சில பேர் என்ன நினைக்கிறா அப்படின்னா கித்யதோயம் வித்யதேயம் கிரிபூதை, யாரோ சில பேர் இந்த மலையை பிடிச்சு ஆட்டுறா போல இருக்கு, யாரோ துஷ்ட பசங்கள்லாம் வந்திருக்கா போல இருக்கு அப்படின்னு நினைக்கிறா. வித்யாதரர்கள் அங்க இருந்துட்டு இருக்கா மலையில, அப்படியே உத்தியானத்துல தோட்டத்துல ஜாலியா இருக்கலாம். வித்யாதரர்கள்லாம் வந்து அங்க பார்க்கல பெஞ்சில உட்காந்துருக்காள் அங்க கந்தர்வ ஸ்திரீகளோடு கூட. திடீர்னு மலையெல்லாம் ஆடவே பொத்துன்னு பார்க்கல, அந்த பெஞ்சில இருந்து எல்லாரும் கீழ் விழுந்துட்டாளா. சில ரிஷிகள்லாம் என்ன பண்றா மனசுனால் யோசிச்சு பார்த்து சரிதான் பகவான் ஹனுமானானவர் ராம பகவானுக்காக கிளம்புறார் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு மங்களங்களை எல்லாம் அவ எல்லாம் சொன்னாலாம். தேவர்கள்லாம் கொஞ்சம் தள்ளி இருந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்காளாம், என்ன இது ஆச்சரியமா இருக்கே மலையே ஆட்டின்றி அவர் கிளம்புறாரு அப்படின்னு அவ எல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காளாம். பத்யாம் திடம் அவஸ்தானம் கிருத்வாச கவிகுஞ்சரா நிகுஞ்ச கர்ணோ ஹனுமானே உட்பதிஷன் மகாபலஹா. அதுக்கப்புறம் திருடமா நிக்கிறார் அந்த இடத்துல, அங்கிருந்து கிளம்பணும் அப்படிங்கறதுக்காக மலை ஆட்டினப்புறம் கிளம்ப முடியாது, அதனால கொஞ்சம் திடமா நின்றுட்டு அதுக்கப்புறம் அந்த நிகுஞ்சியா அப்படிங்கிறார் அப்படியே அந்த காலை மடக்கிக்கணும், மடக்கிட்டு தானே கிளம்ப முடியும், அதனால காலை மடக்கிக்கிறார் அண்ணா. அவர் மகாபலனான அவர் கிளம்பும் போது கடைசியா ஒரு வார்த்தை பேசுறார். அங்க இவர் கிளம்புறத எல்லாரும் பார்த்துட்டு இருக்கா, வானரங்கள் எல்லாம் பார்த்துட்டு இருக்கா. அவளை பார்த்து பேசுற, வானரான் வானர சிரேஷ்ட இதம் வச்சனம் அப்ரவீது. அவளை பார்த்து கடைசியா விடைபெற்றுக்கும்படி சொல்றார், ரொம்ப உற்சாகத்தோட வார்த்தை சொல்றார். யாரும் கவலையே பட வேண்டாம், நான் சமுத்திரத்தை தாண்டி போறேனே என்ன ஆகுமோ, இவர் கடைசி வரைக்கும் போய் சேருவாரோ திரும்பி வருவாரோ அப்படிலாம் கவலையே பட வேண்டாம். யதா ராகவ நிர்முக்தா சரஸ்வசன விக்ரமஹா, பெருமாள் ராகவனுடைய சரம் மாதிரி போவேன் அப்படின்னு விட்டார். இவர் என்ன ஸ்பீட்ல போவார் அப்படின்லாம் தெரியுது மொழியோ, பெருமாள் ராகவன் வில்லிலிருந்து வந்த அஸ்திரம் இருக்கோ அது எந்த வேகத்திலே போகுமோ அந்த வேகத்துல நான் போவேன் அப்படின்னார். அது மாத்திரம் இல்லாம அந்த அஸ்திரத்தினுடைய காரியங்கள் எல்லாத்தையும் வரிசா சொல்ற. கச்சே தத்வத் கமிஷ்யாமி லங்காம் ராவண பாலிதாம் நகி திரக்ஷாமி எதிதாம் லங்கா அயாம் ஜனகாத்மஜாம் அனேன இவகி வேகேன கமிஷ்யாமி சுராலயம். நான் நேர இங்கிருந்து போவேன், அதிவேகமாக லங்கைக்கு போவேன், அங்க போய் இறங்கி சீதாதேவி அன்வேஷம் பண்ணுவேன். அங்க சீதாதேவி அங்க இல்லைன்னா அதே வேகத்திலே நேர அவர் இருக்கிற இடம் எங்கேயோ அதை தேடி போவேன். தேவலோகத்திலிருந்தா தேவலோகத்துக்கு போவேன், இன்னும் எந்த லோகத்தில் இருக்காலோ அங்கெல்லாம் தேடி போவேன். அங்கேயும் நான் எங்கேயுமே கிடைக்கல அப்படின்னா நான் விடமாட்டேன். மறுபடியும் இங்க சூக்கின்னு போனோம்னு ராவணன் தானே, அந்த ராவனை பிடிச்சு கட்டி கொண்டு வந்துடுவேன், என்ன ஆனாலும் பத்ரா இங்க திரும்பி வந்துடுவேன் அப்படின்னாரா. இத்தனைக்கும் உதாரணம் ராகவ சரஹா அப்படிங்கிறது. பெருமாள் ராமனுடைய சரங்கிறது என்ன ஆகும் கேட்டானா, ஒரு லட்சியத்தை தேடி போகும், ஆனா கட்டாயம் லட்சியத்தை அடையும். நம்ம லட்சியத்தை அடைய முடியலாட்டா அந்த லட்சியம் ஓடி போச்சு வச்சுக்கோங்க, இது துரத்தின் போகும். அந்த லட்சியம் எங்க போறதோ, அது தேவலோகமே போனாலும் சரி சத்திய லோகமே போனாலும் சரி, இந்த ராகவனுடைய சர்மம் துரத்தின் போகும். கடைசியில் அந்த லட்சியம் அந்த லட்சியமானது இருக்கோ இல்லையோ, அது வேற வழி இல்லாமல் பெருமாள் கிட்டே திரும்பி வர வரைக்கும் விடாது அது. அந்த மாதிரியாக நானும் போய் என்னுடைய காரியத்தை முடிக்கிற வரைக்கும் விடவே மாட்டேன். நானு ஒன்னும் நேர போய் அவன் இருக்கிற இடம் பார்த்து அவனை பேசி சீதாதேவியை கொண்டு வருவேன். அப்படி இல்லாட்டானா அந்த ராவனை பிடிச்சி காக்காசனை பிடிச்சின்னு வந்த மாதிரி பெருமாள் ராமனுடைய அஸ்தம் இருக்கும் இல்லையோ, காக்காசனை துரத்தி துரத்தி கடைசியில் அவனை இங்கே வர வச்சுட்டு இல்லையோ, அந்த மாதிரி ராவனையும் இங்கே இங்கே வர வச்சுடுவேன், காலில் வர வச்சுடுவேன். அந்த மாதிரியாக வேகம் மாத்திரம் இல்ல, சகலத்திலையும் பெருமாளுடைய சரம் மாதிரி என்னுடைய காரியம் இருக்கும் அப்படின்னு ஆச்சரியமா சொல்லிட்டு, சர்வதா கிருத்த காரியோகம் ஏஷ்யாமி சக சீதையா, கட்டாயம் திரும்பி வருவேன். அதுவும் நீங்க அங்க போய் என்ன ஆவாரோ ஏதோ ஆவாரோ நினைக்க வேண்டாம், ராகவனுடைய சரம் போனா கட்டாயம் திரும்பி வரத்தானே வரும், அந்த மாதிரி நானும் திரும்பி வருவேன், அதனால கிருத்தகாரியாக வரப்போறேன் அப்படின்னு சொன்னாராம். உடனே இவர் சொல்ற இந்த வேகத்தை, இவர் சொல்ற இந்த உற்சாகத்தை பார்த்த உடனே எல்லாரும் ஜெய் ஜெய் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஜெயகோஷங்கள், ஜயா ஜெயா ஜெயகோஷங்கள் எல்லாம் வானரங்கள் எல்லாம் கலப்பினாலும், உட்பபாதாத வேகேன வேகவாத விஜாரயன் சுவர்ணமிவஜாத்வானம் மேனே சகபிகுஞ்சரஹ. அதி வேகமாக அங்கிருந்து கிளம்பி ஆகாசத்துல வரக்க ஆரம்பிச்சாராம். சுபர்ணமிவா கருத்மான் போல தன்னை நினைச்சாராம். இவர் ஒண்ணு கருத்மான் இல்லையே, கருத்மான் பக்ஷியானவர் ஆகாசத்துல பறப்பார், ஹனுமான் ஆகாசத்துல பறக்கல, இவர் சமுத்திரத்தை தாண்டறார் அவ்வளவுதான். அதாவது லாங் ஜம்ப் அப்படிங்கிற அழியோ, அந்த மாதிரி நம்மளுடைய லாங் ஜம்ப் நம்ம என்ன பண்ணுவோம் கேட்டா 6 அடி 10 அடி போவோம் அவ்வளவுதான். இதே வானரங்கள்லாம் அப்படி இல்லை, நாமளே பார்த்திருக்கோம் ஒரு மரத்துல இருந்து 100 மரத்துக்கு அதிவேகமாக தாவும். இந்த காட்டுல இருக்கிற வானரங்களை பார்த்தா தெரியும், நம்ம கிரகத்துல இருக்கிறத காட்டும் ஒரு மரம் அந்த 200 மரம் இது ரெண்டுத்துக்கும் நடுவுல பெரிய நதி ஏதாவது போயிட்டு இருக்கும் இல்ல பெரிய குளம் ஏதாவது இருக்கும். ஆனா வானரம் என்ன பண்ணும், அந்த மரத்தினுடைய கிளையிலேருந்து அதிவேகமா ஓடி வந்து இந்த கிளையிலேருந்து தாவி நேர ஒரு அடுத்த மரத்தினுடைய கிளை எங்கேயாவது தொங்கிட்டு இருக்கும், பட்டு அதை பிடிச்சிடும், நடுவுல விழுந்துருமோ அப்படின்னு தோணும். ஆனா அத்தனை தூரத்தை தாண்டும். அதுல சாதாரண வானரமா இருந்தா அது வந்து என்ன கேட்டாலும் கொஞ்சம் தூரம் போகும், நம்மள மாதிரி இல்லாம நம்ம ஒரு 10 அடி போவோம் அப்படின்னா அது வந்து 40 அடி 50 அடி அப்படின்லாம் போகும். இங்கே வானரங்கள்லாம் நிறைய பேர் சொல்றாரு, நான் எவ்வளவு தூரம் போவேன் எவ்வளவு தூரம் போவேன்லாம் சொல்றாரு. ஆனா ஹனுமான் அவர் மகாவீர தீர பராக்கிரமசாலியானவரான அப்படின்னால அவருடைய லாங் ஜம்ப் அப்படின்னு இருக்கோ அது சமுத்திரத்தையே தாண்டக்கூடிய அளவு சக்தி உள்ளது. அதனால அந்த வீரத்திலே போனவர் இப்ப ஆகாசத்துல போகும் போது என்ன நினைக்கிறார் அப்படின்னா, சுபர்ணமிவான் கருத்மான் போல தன்னை நினைச்சுக்கிறாராம். ஏன்னா அந்த மாதிரி அந்த வேகத்துல ஆகாசத்தை அவ்வளவு நாடி இருந்தாலும் அவர் போயிட்டு இருக்கார் அப்படின்னு அர்த்தம். சில பசங்கள்லாம் சைக்கிள்ல போகும்போதே திடீர்னு சைக்கிள சக்கரத்தை தூக்கிடுவான், தூக்கிட்டா அவனுக்கு பறக்கிற மாதிரி எண்ணம், பறந்து போற மாதிரி எண்ணம். அந்த மாதிரியாக இவர் அப்படி நினைச்சுட்டு போறாராம். ஊர் வேகோத்தா விரட்சாக முகூர்த்தம் கபி மன்வயு பிரச்சிதம் தீர்க்கமத்வானம் பாந்தவாக. இவர் போன வேகத்துல பின்னாடியே அந்த மலையில இருக்கக்கூடிய சில விருட்சங்கள் கூட வந்துதான் பேருந்து எடுத்துன்னு வருது. அந்த வேகத்துல போறாரு, அதி வேகத்துல காத்தடிச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்போ பின்னாடியே தூசம் எல்லாம் தூசு தும்பு எல்லாம் பறக்கும். இன்னும் அதி வேகத்துல காத்தடிச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்போ விருட்சமே பறக்க ஆரம்பிச்சிடும் அந்த காத்துல. இல்லையே நம்ம பார்த்திருக்கோம் இல்லையா, அந்த மாதிரி புயல் மாதிரி தான் போறாரு. அதனால அங்க இருக்க விருட்சங்கள்லாம் பேந்து வருது, எல்லாம் பேந்து சமுத்திரத்துல பொத்து பொத்துன்னு விழறலாம். இதை பார்த்தா எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டானா, ஒரு அதிதி ஒருத்தர் ஆத்துக்கு வந்தாருன்னா அவரை வழி அனுப்பணும். ஆத்துக்கு வந்துட்டு அவர் கிளம்பி போறன்னு வச்சுக்கோங்க, அப்ப அவரை வழி அனுப்பணும், வழி அனுப்புறதுக்காக கொஞ்ச தூரம் போகணும். அந்த மாதிரி மரங்கள்லாம் இவரை வழி அனுப்புற மாதிரி இருக்கான், நீ போயிட்டு வாப்பா நான் உன்னை வழி அனுப்புறேன் அப்படின்னு தங்க ஆத்துலேருந்து இந்த அதிதியான ஆஞ்சநேயரை வழி அனுப்புவதாக இருக்கான். வழி அனுப்பும் போது என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டானா, எவ்வளவு தூரம் போகணும் அப்படின்னு ஒரு சாஸ்திரம் ஒன்று இருக்கு. என்ன கேட்டா ஜலாசயம் வரைக்கும் போகணும், அந்த ஊர் கொடியில ஏதாவது குளமோ ஏரியோ ஏதோ ஒன்று இருக்கும், அது வரைக்கும் கொண்டு போய் வழியை கொண்டு விட்டு விட்டு கொண்டு விட்டு வரணுமா. இந்த காலத்துல பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் கொண்டு போய் விட்டு வரா. ஏன்னு கேட்டான்னா பஸ் ஜலாசயம் தான் பஸ் ஸ்டாண்ட் ஆயிடுச்சு. இப்பெல்லாம் முன்னாடி ஏரியா இருந்ததுதான், இப்ப பல ஊர்ல வேளச்சேரியில அதுக்கப்புறம் வந்து திருப்பதியில அந்த மாதிரி பல திருநெல்வேலியில இங்கெல்லாம் நிறைய பாத்துருக்கேன் நான், எல்லாம் ஏரியா இருந்த இடம் அதான் இப்ப பஸ் ஸ்டாண்டா இருக்கு. நேர பார்த்ததுனால சொல்றேன், திரும்ப சொல்லல. அதனால சாஸ்திரத்துல ஜலாசயம் வரைக்கும் போகணும்னு சொல்லியிருக்கு, அது மாதிரிதான் எல்லாரும் பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் கொண்டு போய் விட்டுருக்கான். இல்ல அப்ப வந்து அந்த மாதிரியாக ஜலாசயம் வரைக்கும் போகணும்னு இருக்கோ இல்லையோ, அதனால இந்த விருட்சங்கள்லாம் என்ன பண்றதுதான் நேரம் ஆஞ்சநேயர் பின்னாடி கிளம்புறதா, சமுத்திரம் வரவே ஜலாசயம் வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு போட்டு அங்கேயே கழுவு வந்துடலாம் அந்த இடத்துல, சமுத்திரத்துல பொத்து பொத்துன்னு விழுது அப்படின்னு இது ஆச்சரியமாக வால்மீகி சொல்ற இந்த இடத்துல. இதே சந்தர்ப்பத்துல ஒரு தர்மத்தையும் சொல்லிடுற பாருங்க, ஒரு அதிதி வந்தார்னா அவரை கொண்டு போய் நாம வந்து வழி எடுத்து விட்டுட்டு வரணும், அது மரியாதை அப்படிங்கிற விஷயத்தையும் இங்க சொல்ற. தசையோதனம் சத்யோதனமாயதாம் வானரசிம்மஸ்ய ஜலே சாருதரா பவது. ஆச்சரியமா இவர் ஆகாசத்துல பறந்து போற மாதிரி போகும்போது இவருடைய நிழலானது கீழே அழகா அப்படியே சமுத்திரத்துல படிஞ்சு வந்து கொள்ளியோ, அது ரொம்ப அழகா இருந்துதான் அது சாயையானது அப்படின்னு. பக்ஷவாணிவ பர்வதா வாயுமார்க்கே நிராலம்பே பக்ஷவாணிவ பர்வதா. ஒரு பர்வதம் பறக்கிற மாதிரி இருக்கும், ஏன்னா பெரிய ரூபத்தை எடுத்துன்னு பறக்கிற இவர் தாண்டும் போது சின்ன ரூபத்துல இருந்தா கொஞ்ச தூரம் தான் போக முடியும். அதனால அதுக்கேத்த மாதிரி ஒரு மகா ரூபம் ஒன்று விஸ்வரூப மாதிரி ஒரு ரூபத்தை ஒன்று எடுத்துருக்கேன், எடுத்துட்டு அதுல போறபடினால இவர் வந்து பர்வதமே அப்படி பறந்து போனா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருந்துதான் இப்படி சமுத்திரத்தை தாண்டி அவர் கிளம்பி போயிட்டு இருக்கார் அப்படிங்கிறது இவருடைய ஒரு ஆச்சரியமான ஒரு காரியம். ஆஞ்சநேயர் இந்த இடத்துல லங்கைக்கு போகும்போது நாலு குணங்களை கொண்டாடுறார், பின்னாடி கடைசியில் வரப்போறது இது. நாலு விஷயம் இவர் ஆச்சரியமா பண்ணியிருக்கார். ஒன்னாவது இவர் கிளம்பி போனாங்கிறதே பெரிய விஷயம், ஏன்னா இந்த மாதிரி காரியம் செய்யறதுக்கு யாருமே கிளம்ப மாட்டார்கள். இந்த மாதிரி ஒரு அசாத்தியமான ஒரு காரியத்தை செய் அப்படின்னா அதை போய் நம்மளால செய்ய முடியாதுப்பா அப்படின்னு தான் தோணும் எல்லாருக்கும். ஆனால் நான் செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறவர் கருவியர், அந்த தைரியத்தோட யார் கிளம்புறானோ அவன் தான் காரியத்தை சாதிக்க முடியும். ஒரு மகா காரியத்தை சாதிக்கணும் அப்படின்னா நம்மளால முடியாது அப்படின்னு நினைக்கிறவனுக்கு ஒரு நாளும் அவனால முடியாது. நான் பெருமாளுடைய அனுகிரகத்தினாலே நான் செய்து காமிப்பேன் அப்படின்னு ஒருத்தன் கிளம்பினானா அவனால தான் அந்த காரியத்தை செய்ய முடியும். அதனால்தானே சுவாமி தேசிக்கு வந்து ஸ்ரீரங்கத்தில் வந்து வாதத்துல ஜெயிக்கிறார். ஏன்னா மற்ற பேர்லாம் பயப்படுறா, ஜெயிக்க முடியுமோ முடியாதோ அப்படின்னு பயப்படுறா. ஆனா சுவாமி தேசியம் சொல்ற ஹைகிரீவன் இருக்காரு எனக்கு, அதனால நான் ஜெயிப்பேன் அப்படிங்கிற அந்த அப்படி இருக்காதான் அந்த காரியத்தை சாதிக்க முடியுமா. அதனால அந்த மாதிரி ஹனுமான் கிளம்புறபடினால இவர் காரியத்தை சாதிக்கக்கூடியவர் ஆற இதுக்குதான் வந்து திருத்திகி அப்படின்னு பெயர். இல்ல திருஷ்டிகின் திருத்திகி, ஒரு தைரியம் வேணும் மனசுல, ஒரு காரியத்தை செய்வதற்கான ஒரு நிச்சயம், ஒரு தைரியம், நான் கட்டாயம் செய்வேன் அப்படிங்கிறது வேணும். இது முதல்வர் இந்த மாதிரி நாலு விஷயம் சொல்ல போறார். பிரதமம் கர்ம, தித்தீயம் கர்ம, ஒன்னாவது ரெண்டாவதுன்னு லிஸ்ட் போட்டே சொல்றார். கடைசியில நாளையும் செய்யறார் சொல்றார். அதாவது அவர் அசாத்திய காரியத்தை சாதிப்பதற்கு நாலு வேணும், ஒன்னு திருத்திகி, ரெண்டு திருஷ்டிகி, மூணு மதிகி, நாலு தாட்சியம். திருத்தினா தைரியம், நிச்சயம் நான் கட்டாயம் சாதிப்பேன் அப்படின்னு. திருஷ்டிகி அப்படின்னா தீர்க்க சிந்தா, பின்னாடி என்னென்ன செய்யணுங்கிற பிளான் எல்லாம் இருக்கணும், அப்பப்ப பாத்துக்கலாம் இருக்கக்கூடாது. ஒரு லட்சியத்துல ஒரு குறிப்பு இருக்கணும், அந்த லட்சியத்தை சாதிக்கணும் அப்படின்னா அது எத்தனை நாள்ல சாதிக்கணும் அதெல்லாம் இருக்கணும். அதுக்கப்புறம் மூணாவது மதிஹி, புத்தி சாத்துரியம் இருக்கணும், புத்தியினாலே சில தடங்கள் எல்லாம் ஜெயிக்க வேண்டியிருக்கும். நாலாவது தார்க்ஷ்யம் அப்படின்னா கிரியா சாத்துரியம், செய்கையில சாத்துரியம் இருக்கணும், நல்ல புத்தி சாத்துரியம் இருக்கணும், செய்யறதுக்கான சாமர்த்தியம் இருக்கணும். அது ரெண்டு முக்கியம் நமக்கே தெரியும். அது மாதிரி முதல்ல திருதி திருஷ்டி அப்படின்னு ரெண்டு வேணும். இந்த நாளும் இருந்தாதான் அவன் காரியத்தை சாதிக்க முடியுமா. இந்த நாளையும் வரிசையா சொல்றார். அதுல ஒண்ணுதான் திருதி இப்ப ஆச்சு, அனுமான் ஆச்சரியமா கிளம்பினார் அப்படிங்கிறது. ரெண்டாவது திருஷ்டி அப்படின்னு இது என்ன ஆச்சு கேட்டான்னா, இப்ப ஒரு ஐதிஹ்யம் ஒண்ணு, அவர் கிளம்பும் போது இந்த சாகரம் அப்படின்னு சமுத்திரம் இருக்காரு இல்லையா, அவருக்கு ஒரு விஷயம் தோணிட்டு அனுமானுக்கு நாம ஏதாவது சகாயம் பண்ணணும் அப்படின்னு. என்ன காரணம் கேட்டா, சாகரம்ங்கிறவர் சகர புத்திரர்களாலே அந்த சாகரம் உண்டாச்சு, சமுத்திரம் அதான் சாகரன் பெயர். அந்த சகர புத்தருடைய வம்சத்துல வந்தவன் தான் பெருமாள் ராமர், அயோத்தியா தேசத்து ராஜாவுக்கு சகரன் ஒருத்தர் இருந்தார். அவர் கதையெல்லாம் பாலகண்டத்துல இருக்கு. அப்போ நான் இவ்வளவு தூரம் ஒரு சாகரமா இருக்கிறதுக்கு காரணம் சகர புத்திரர்கள் தான். அப்ப அந்த வம்சத்துல வந்த ராமனுக்கு நான் ஏதாவது சகாயம் பண்ணணும் அப்படின்னு அவர் நினைச்சாராம். அதனால அந்த சமுத்திரத்துக்குள்ள சமுத்திரம் போய் என்ன சகாயம் பண்ண முடியும், சமுத்திரத்தை தாண்டி தானே அவர் போறார். அப்போ அவர் என்ன பண்ண, சமுத்திரத்துக்குள்ள ஒரு பர்வதம் ஒண்ணு இருக்கு, மைனாக பர்வதம் அப்படின்னு ஒரு பர்வதம். அந்த பர்வதம் இந்த சாகரத்துக்கு ஃப்ரெண்டு, உள்ளேயே இருக்கிறபடினால அந்த பர்வதத்தை கூட்டு இந்த சாகரம் சமுத்திரம் சொல்ற, நீ எனக்காக ஒரு உபகாரம் பண்ணு. நீ என்ன பண்ணு கேட்டா, ஹனுமான் பறந்துன்னு வர்றாருங்க, நீ போய் மேல நின்றுக்கோ, இப்போ உங்ககிட்ட அவர் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டோம், அவர் இவ்வளவு நாளைதான் போவார் ரெஸ்ட் இல்லாம அப்படியே போயிட்டு இருப்பார், அதனால உங்ககிட்ட கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு பழங்கள் எல்லாம் சாப்பிட்டு அதுக்கப்புறம் அங்கிருந்து கிளம்பி போகட்டும். அதனால ஹனுமானுக்கு நம்ம ஹெல்ப் பண்றதன் மூலம் நாம ராமனுக்கு ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொன்னார். மைனாக பர்வதம் பார்த்த, இது என்ன உம்ம காரியம் நடக்கணும்னா எங்கிட்ட எதுக்கு வந்து சொல்றீர், நீ ஹெல்ப் பண்ணும் வாஸ்தவம், எங்கிட்ட எதுக்கு வந்து சொல்றீர் அப்படின்னா, அப்போ சாகரன் சொல்ற, இல்ல நீயும் ஹெல்ப் பண்ணணும், உபகாரம் பண்ணணும். என்னன்னு கேட்டானா, இந்த மைனாக பர்வதத்தை ரொம்ப பத்திரமா காப்பாத்தி இங்க சமுத்திரத்துக்குள்ள வச்சவர் வாயு பகவான் தான். ஒரு சமயம் இந்திரன் வந்து பர்வதங்களை எல்லாம் வெட்டிகிட்டே இருந்தான். அப்போ வாயு பகவான் என்ன பண்ணார், இந்த பர்வதத்தை அப்படியே பறக்க வச்சு, ரக்கையோடு கூட பறக்க வச்சு சமுத்திரத்துக்குள்ள போட்டார். அதனால பர்வதம் பொழைச்சுது. அப்போ நீ இங்க சௌக்கியமா இருக்கிறதுக்கு காரணம் வாயு தானே, அந்த வாயுனுடைய புத்திரர் தான் இந்த ஹனுமான். அப்போ வாயுவுக்கு பண்ண வேண்டிய உபகாரத்தை அவருடைய புத்திரனுக்கு பண்ணலாமே. எப்பவுமே அப்பாவுக்கு பண்ண வேண்டிய உபகாரத்தை யாருக்கு பண்ணணும்னா புத்தருக்கு, புத்தனுக்கு பண்ணணும். அப்பாவுக்கு நம்ம கடன் பாக்கி கொடுக்கணும் வச்சுக்கோங்க. அப்போ ஒருத்தர் ஒரு பெரியவர் இருக்கார், அவருக்கு கடன் பாக்கி கொடுக்கணும், ஆனா அவர் திடீர்னு தவறிட்டார் அப்படின்னா என்ன பண்ணணும் கேட்டா, புத்தனுக்கு கொடுக்கணும். அதுதான் நியாயமா இருக்கும். எப்பவுமே புத்திரங்கவர் பிதாவுக்கு சமம் அப்படின்னு இருக்கு, ஆத்மாவை புத்திரலாமாகி அப்படின்னு வந்திருக்கு. அது மாத்திரம் இல்லாமல் எப்பவுமே பிதாவுக்கு கொடுக்கற கௌரவத்தை புத்தனுக்கு கொடுக்கணும் பல இடங்கள்ல உண்டு. ஆச்சாரியம் எடுத்துருந்தோம்னா ஆச்சாரியவா ஆச்சாரிய புத்திரே விருத்தி அப்படின்னு சூத்திரமே இருக்கு. ஆச்சாரியன் கிட்ட எப்படி நடக்கிறோமோ அந்த மாதிரி ஆச்சாரிய புத்திரன் கிட்டையும் அந்த மாதிரி கௌரவத்தோட நடக்கணும் அப்படின்னு சாஸ்திரம் எல்லாம் இருக்கு. இங்கேயும் அந்த சாஸ்திரங்கள் எல்லாம் சொல்ற, இந்த வால்மீகிரா மாதிரி இந்த இடத்துலயும் வருது. அதனால நீ என்ன பண்ணணும் கேட்டா, நீயும் வந்து உபகாரம் பண்ண வேண்டியதுதான், நானும் உபகாரம் பண்ண வேண்டியதுதான், அதனால எனக்காக நீ வந்து என்னையும் சேர்த்துட்டு நீ இந்த உபகாரத்தை பண்ணு அப்படின்னு சமுத்திரமானவர் சொன்னார். அந்த மைனாக பர்வதத்துக்கிட்ட, குரு சாச்சிவியம் அஸ்மாக்கம் நன காரியமதி கிரமேது கர்த்தவியம் அகிருதம் காரியம் சதாம் மன்யுமுதீரியேது. அது மாத்திரம் இல்லாமல் ஒருத்தர் நமக்கு உபகாரம் பண்ணான்னு வச்சுக்கோங்களேன், நாம என்ன பண்ணணும் கேட்டா, பிரதி உபகாரம் எப்ப பண்ணலாம்னு பார்த்துட்டே இருக்கணும். அவருக்கு அவர் நமக்கு உபகாரம் பண்ணச்சு நம்ம பதிலுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம உபகாரம் வாங்கிக்கிற நிலையில நாம இருக்கோம், அவர் கொடுக்கிற நிலையில நாம இருக்க, நம்ம வாங்கிக்கணும். நம்ம கொஞ்சம் தீனாலா இருப்போம், கஷ்டத்துல இருப்போம், அவர் பண்ற உபகாரத்தை வாங்கிப்போம். அவர் பைசாவா கொடுப்பார் இல்ல வேற ஏதாவது காரியமா கொடுப்பார், இந்த உபகாரத்தை வாங்கிப்போம். ஆனால் நம்ம மனசுல அந்த சிந்தை இருந்துட்டே இருக்கணுமா, இவர் இத்தனை உபகாரம் பண்ணிருக்காரு, நம்ம பதிலுக்கு என்ன பிரதி உபகாரம் பண்ணலாம் அப்படின்னு காத்துட்டே இருக்கணும். அப்போ ஏதாவது ஒரு சந்தர்ப்பம் வரத்தான் வரும். தெய்வ வசத்தினாலே நமக்கு அந்த பிரதி உபகார சிந்தான்னு இருந்துன்னு வச்சுக்கோங்க, தர்ம சிந்தான்னு இருந்ததுன்னு வச்சுப்போம். அப்ப கட்டாயம் தெய்வம் வந்து அதுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை நமக்கு கொடுக்கும். அப்போ அந்த சந்தர்ப்பத்தை நழுவ விடக்கூடாது. அப்ப கட்டாயம் அப்போ அந்த பிரதி உபகாரத்தை பண்ணி ஆகணும். அந்த சந்தர்ப்பத்தை நழுவ விட்டுட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம மனசே நம்மளை கொண்டும், ஐயோ அதுக்கு நல்ல சந்தர்ப்பம் இருக்கும், நான் தான் தவறு விட்டுட்டேன், நான் அவருக்கு அவர் எத்தனையோ ஹெல்ப் பண்ணிருக்கார், நான் அவருக்கு அந்த சமயத்துல நான் உபகாரம் பண்ணிருக்கணும், எனக்கு அந்த சமயத்துல ஏதோ வேண்டாம்னு தோணி போச்சு, புத்தி கட்டு போயிட்டு நான் பண்ணா விட்டுட்டேன், கடைசியில இப்ப நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கேன் அப்படின்னு அந்த சோகம் நம்ம நல்லவனா இருந்தானா. ஆனா நல்லவனா இருந்தா கிருத்தஸ்ய பிரதிகர்த்தவியம் ஏச தர்ம சனாதனா அப்படின்னு கொள்ளு. உபகாரம் பண்ணவாளுக்கு பிரத்யுபகாரம் பண்ணியாகணும். இது உத்தமமான ஒரு தர்மம் இது. அதனால இந்த தர்மத்தை நாம அனுஷ்டானம் பண்றதுக்கான ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சதுன்னு வச்சுக்கோங்க, அப்ப அதை விடக்கூடாது. தர்ம ஆச்சரணம் பண்றதுக்கு வாய்ப்பு கிடைக்கச்சு அதை விட்டுட்டு அப்புறம் பண்ணலையே பண்ணலையே அப்படின்னா அது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம். அதனால பிரத்யுபகாரம் பண்ணுவதற்கு நாம காத்துன்னு இருக்கணும். அதையும் இங்க சொல்ற குரு சாசிவியம் அஸ்மாக்கம் நனக்காரியம் அதிக்கிரமேது கர்த்தவியம் அகிருதம் காரியம் சதாமன்யமுதீரிய செய்ய வேண்டிய சமயத்துல இந்த பிரத்யுபகாரம் பண்ணலேனா அப்ப மகான்களுக்கெல்லாம் மனசு அரிச்சுட்டே இருக்கும்பா. ஐயோ பண்ணாம விட்டுட்டேனே பண்ணாம விட்டுட்டேனே அப்படின்னு தோணும்பா. அதனால நமக்கு எப்போ பெருமாள் சந்தர்ப்பம் கொடுக்கிறாரோ சின்னதா இருந்தா கூட அப்போ அந்த பிரத்யுபகாரத்தை நம்ம பண்ணிடலாம். அதனால அவர் பண்ண உபகாரம் பெருசா இருக்கலாம், நம்ம பண்ற உபகாரம் சின்னதா இருக்கலாம், ஆனா கூட நாம அதை பண்ணணும்பா, இது தர்மம்பா அப்படின்னு சொல்ற. திஷ்டத்துவம் உடனே பர்வதம் ஒத்துந்தார் சரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேல இருந்து வர்றாரா. மைனாக பர்வதத்துக்கு மேல வரக்கூடிய சக்தி கூட உண்டா. அதனால அந்த பர்வதமானவர் சமுத்திரத்திலிருந்து கொஞ்சம் மேல எழுந்து வந்தார், கொஞ்சமா மேல எழுந்து வந்தார். ஹனுமான் போயிட்டு இருக்கார். இப்ப ஹனுமானை பார்த்து அந்த பர்வதம் கொடுக்கற, எங்கிட்ட கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துன்னு போ. திஷ்டத்துவம் ஹரிசார்தூல மயி விசிரமிய கம்யதாம் கதிதம் கந்தவத் சுவாது கந்த மூல பலம் முகு. நிறைய கிழங்கு இருக்கு, நிறைய பழங்கள்லாம் இருக்கு. இங்க ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்துக்கோ, நல்லா சாப்பிடு, சாப்பிட்டு தூங்கு, அதுக்கப்புறம் இங்கிருந்து கிளம்பி போலாம் அப்படின்னு சொல்ற. அஸ்மாகமபி சம்பந்த கபி முக்கியத்துவயாஸ்திதே. நான் உனக்காக உபகாரம் பண்றேன்னு நினைக்காத, நான் பிரித்தி உபகாரம் தான் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா உங்க அப்பா எனக்கு ரொம்ப ரொம்ப வேண்டியவராக சில காரியங்கள்லாம் பண்ணியிருக்கேன். அது மாத்திரம் இல்லாமல் நீ எப்படிப்பட்டவன், நீ எங்களுடைய அதிதி, நீ புத்திர தசைவ வேகேன சதிச கபி குஞ்சர பூஜிதே துயி தர்மஜ்ஞ பூஜாம் பிராப்னோதி மாருதா. நீ வாயு புத்திரன் தானே, அப்போ உன்ன பூஜை பண்ணா வாயு பூஜை பண்ணதுக்கு சமானம். எப்படி குரு புத்திரனை பூஜை பண்ணா குரு பூஜை பண்ணதுக்கு சமானமோ அந்த மாதிரி வேதம் சொன்ன ரீதியில நான் வாயு பகவானுக்கு ஒரு பிரத்யுபகாரம் பண்றதா நினைச்சுக்கிறேன், உனக்கு பிரத்யுபகாரம் பண்ணதா பண்ற விதத்தினாலே அப்படின்னு. அதனால நீ என்ன பண்ணணும்னு கேட்டானா, இங்க இருந்துட்டு கொஞ்சம் ஒரு விசிரமம் எடுத்துட்டு போலாம். அது மாத்திரமல்ல உன்ன மாதிரி ஒரு அதிதி யாருக்கு கிடைப்பா, நீ ஆச்சரியமான ஒரு அதிதி ஆச்சு. அதிதி குல பூஜாரசா பிராகிருதோபி விஜானதா. ஒரு அதிதின்னு யார் வந்தாலுமே, கெஸ்ட்னு யார் வந்தாலுமே உன்னை அவனை உபச்சரிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. எப்படிப்பட்ட அதிதியா இருந்தாலும் சரி பூஜாரகா பிராகிருதோபி அப்படின்னு போட்டிருக்கார். அவன் சாதாரணமானவனா இருக்கலாம், அதான் வந்திருக்கிற அதிதியானவர். அவன் ஒன்னும் பெரிய ஆளு இல்ல, ஆச்சாரர் எஜமானன், எஜமானன் மகா பண்டிதன், அதுக்கு அவன் அதிதி பண்டிதன் இல்ல படிச்சவன் இல்ல அப்படின்னு இருக்கலாம். ஆனா கூட அதிதியை பூஜிக்க அந்த எஜமானன் பணக்காரன், ஆனா வந்திருக்கிற அதிதி ஒண்ணும் இல்ல ஏழையானவன் அப்படி. ஆனா கூட அதிதின்னு வந்தா அவனை இவன் பூஜிக்கணும், அதிதிய அந்த பணக்காரன் பூஜிக்கணும். வந்திருக்கிற அதிதி வந்து சாதாரணமானவன், ஆனா அங்க இருக்கவர் மகா ஆச்சார சீரர் அனுஷ்டான பெறர் அப்படியா இருக்கலாம். ஆனா கூட அதிதின்னு வந்தா அதிதியை பூஜனம் பண்ணணும். அதனால ஒரு அதிதிய ஒரு எஜமானன் பூஜனம் பண்ணும்போது அந்த அதிதி நம்ம காட்டிலும் குறைஞ்சு வந்தானே, வயசுல குறைஞ்சு வந்தானே, படிப்புல குறைஞ்சு வந்தானே, விருத்தத்துல குறைஞ்சு வந்தானே அப்படின்னு இதெல்லாம் நினைச்சே பார்க்க கூடாதான். அதிதின்னு வந்தாச்சுன்னா அவன் தான் உசத்தியான், அப்ப அவனை இவன் பூஜை பண்ணணும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கு. அதிதி தேவோபவா அப்படின்னு வேதமே சொல்லியிருக்கு இல்லையா, அதனுடைய சாரம் தான் இது. அதனால நீ எங்களுக்கு அதிதியா வந்திருக்க அப்படின்னால உனக்கு எங்களுக்கு பரம பாக்கியம். கிம் புனர் யாதிருஷோ மகா, உன்ன மாதிரி ஒரு அதிதி எங்களுக்கு கிடைச்சிருக்காரு. எந்த அதிதி வந்தாலுமே அவரை பூஜிக்கணும் சாஸ்திரம் சொல்லியிருக்கு. அப்படி இருக்கு அதிதி உத்தமாவே வந்துட்டு வச்சுக்கோங்க. சாதாரண அதிதி வந்தாலே பூஜிக்கணும் இருக்கு, ஆனா நம்மத்துல வந்திருக்கிற அதிதியோ மகா ஆச்சார சீலராக பரம பாகவதராக மகா ஆச்சாரியராக அப்படின்னா ஒரு அதிதி வந்தானா நமக்கு எப்படிப்பட்ட ஒரு எப்படி விட்ட ஒரு சௌபாகியம், எப்படி விட்ட ஒரு பாக்கியம் இருக்கும். அந்த மாதிரி பாக்கியம் எனக்கு கிடைச்சிருக்கு, நான் இதை நழுவ மாட்டேன். அதனால விசிரமிய கம்யதான், இங்க ஓய்வு எடுத்துன்னு அதுக்கப்புறம் போ அப்படின்னு சொன்னார். அப்போ இத்தனை தர்மங்கள் சொல்லியிருக்க இதுக்குள்ள வால்மீகி. அப்ப ஆஞ்சநேயர் சொல்றார், அதெல்லாம் இருக்கட்டும், துரதே காரிய காலோமே அகஸ்தாபி அனுவர்த்ததே. நான் வந்து ஸ்ரீராம காரியத்துக்காக போயின்னு இருக்கேன், ரொம்ப வேகமாக போயின்னு இருக்கேன். நான் போய் இங்க ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்தேன்னு அப்படிலாம் போக முடியாது. ஏன்னா எந்த லட்சியமோ அந்த லட்சியத்தை குறித்து நான் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் தான் ஓய்வு எடுத்துக்கணும். நான் இங்க போனேன்னா அங்க ஓய்வு எடுத்தேன்னா அங்க ரெண்டு நாள் ஆயிடுதா, அங்க கடைசியில் ஒரே மழையாயிடுதான் இந்த கதையெல்லாம் சொல்லக்கூடாது. எப்பவுமே ஒரு லட்சியத்தை உத்தேசித்து செய்பவர்கள் அது முடிஞ்ச பிறந்தா அடுத்த காரியத்தை பார்ப்பார்கள், ஏன்னா பார்க்க மாட்டார்கள் இல்லையா. அப்பதான் இந்த பெரிய காரியங்கள்லாம் செய்ய முடியும், இல்லாட்டா அந்த பெரிய காரியங்களை எல்லாம் சாதிக்க முடியாது. அந்த ரீதியில நான் ராமகாரியத்துக்காக போறேன், அதனால பிரதிஜாதமையா தத்தா ஸ்தாதவியம் மிகாந்தரானா எங்கே நடுவுல நிக்க மாட்டேன்பா அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய கையினாலே அந்த மலையை தொட்டுட்டு அங்கிருந்து போயிட்டாரான். அதுக்காக அவர் அவமரியாதை பண்ணல, மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்ற மாதிரி அவரை தொட்டுட்டு அந்த இடத்துல கிளம்பி போயிட்டாராம். இதுதான் ரெண்டாவது காரியம். இதுக்குதான் மதிஹி அப்படின்னு பெயர், திருஷ்டி, திருஷ்டிகின் பெயர். திருஷ்டினா தூர திருஷ்டி, சிந்தா. ஒரு காரியத்துல நான் இந்த மாதிரி தான் செய்யணும், இதுதான் எனக்கு லட்சியம் அப்படிங்கிற சிந்தை இருக்கணும். சிந்தை இருந்தாதான் அந்த காரியத்தை சாதிக்க முடியும். ஒரு பிளானிங்குமே இல்லாம, ஒண்ணும் இல்லாமல் நாம எப்ப போனா என்ன, எப்ப வந்தா என்ன அப்படிலாம் இருந்தா பெரிய காரியம் எதுவுமே நடக்காது, அப்படியே நிற்கும். அதனால இது ரெண்டாவது ஹனுமான் கிட்ட இருக்கு. இதையெல்லாம் தேவர்கள்லாம் பார்த்தாலாம் ரொம்ப ஆச்சரியமா இருக்கே இவர் காரியங்கள் அப்படின்னு கொண்டாடுறா. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க கேட்டா, சரி இவர் கொஞ்சம் பரீட்சை பண்ணி பார்க்கணும் அப்படின்னு அவளுக்கு என்ன வந்துருச்சு. ஏன்னு கேட்டா, ஒரு ஒரு அசாத்தியமான காரியத்தை செய்யறவர் கருவியோ அவரை தான் பரீட்சை பண்ணுன்னு தோணும். இப்ப வேதாத்தியானம் பண்ற வித்தியார்த்திகள்லாம் அந்த பாடசாலை வேதாத்தியானம் பண்ற இடத்துல பெரியவர் யாராவது ஒருத்தர் போவார். அவர் என்ன பையங்கள்லாம் எப்படி சொல்றா அப்படின்னு கேட்டார். அப்ப வந்து ஒரு பையன் ரொம்ப நல்லா சொல்றான்னு வச்சுக்கோங்க. அப்ப அவங்க கிட்ட 10 கேள்வி கேட்பேன், நீ இந்த பஞ்சாயத்து சொல்லு பார்ப்போம், அந்த பஞ்சாயத்து சொல்லு பார்ப்போம் அப்படின்னு 10 கேள்வி கேட்பேன். ஏன்னா நன்னா சொல்றவனை பார்த்தா நிறைய கேட்கணும்னு தோணும். எந்த கேள்வி கேட்டாலும் தப்பா சொல்றவனை பார்த்தானா ஒரு 2-3 கேள்வி கேட்டுட்டு சரிதான் நன்னா படிச்சுக்கோப்பா அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவான், அவ்வளவுதானே. அதனால இந்த மாதிரி காரியம் செய்யறவளை பார்த்தா இவளை கொஞ்சம் டச் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு தோணுமா. அந்த ரீதியில தேவர்கள்லாம் என்ன பண்ணா, ஆஞ்சநேயரை நம்ம ஏதாவது பரீட்சை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு நினைச்சா. அதுக்காக அங்க சுரசா அப்படின்னு ஒருத்தி, நாக மாதா, அவர் நாகர்களுடைய மாதா, அவகிட்ட போய் நீ ஏதாவது ஒரு விக்னம் கொடு அவருக்கு, அவர் என்ன பண்றார், என்ன உபாயம் பண்ற அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்னு அப்படின்னு தேவர்கள்லாம் சொன்னான். அவளுக்கு சரின்னு பிடிச்சிருந்தது. அவ நேரம் வந்து என்ன பண்ணா, அப்படியே சமுத்திரத்திலிருந்து வாயை பிழந்துட்டு இருந்தா. நீ வந்து என் வாய்க்குள்ள போனான்னுட்டா, அனுமார் கிட்ட பெருசா வாயை பிழந்துட்டு இருக்கா. வா வந்தியா என் வாய்க்குள்ள போ அப்படின்னா, எதுக்கு உன் வாய்க்குள்ள போனோம் அப்படின்னா, இது எனக்கு வரம்னுட்டான் பிரம்மா. வந்து நீ இந்த இடத்துல நின்றுக்கோ, இந்த வழியா யார் போனாலும் வா உன் வாய்க்குள்ள போனோம், அவதான் உனக்கு ஆகாரம் அப்படின்னு பிரம்மா ஆகாரத்தை ஏற்பாடு பண்ணி வச்சிருக்க. எப்பவுமே எந்தெந்த ஜந்துக்களுமே எந்தெந்த ஆகாரம் பிரம்மா ஏற்பாடு பண்ணி வச்சிருக்காரோ, இல்ல பரமாத்மா ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கோ, அதுக்கு அது ஆகாரம் தானே, அது ஒண்ணு தப்பு இல்லையாது இல்லையா. மிருகங்கள்லாம் ஒன்னு ஒண்ணுத்துக்கு ஒன்னு ஒண்ணு ஆகாரம் அப்படின்னு தானே ஏற்பாடு பண்ணிருக்கேன், அதுல எந்த தோஷமும் கிடையாது இல்லையோ. அதனால இவ வாயப்படுந்து பிரம்மா இவளுக்கு என்ன ஏற்பாடு பண்ணிருக்காங்க, நீ இந்த வாயப்படுந்து இருந்துக்கோ, யார் வராளோ அவாதான் உனக்கு ஆகாரம் அப்படின்னு ஏற்பாடு பண்ணிருக்கேன், இது எனக்கு கொடுத்துருக்கிற வரம், அதனால நீ வந்து என் வாய்க்குள்ள போ அப்படின்னு. இப்போ ஆஞ்சநேயர் சொன்ன வாஸ்தவம் தான், நியாயமான காரியம் தான் நீ சொல்றது, அந்நியாயமா ஒண்ணு தப்பா ஒண்ணும் சொல்லல. ஆனா ஒரு விஷயம், நான் போயிருந்துருக்கேன், நான் எனக்காக போல, நம்மட்டுக்கு போற போக்குல போறவன் இல்ல, நான் வந்து வழிபோக்கன் இல்ல, நான் ராம காரியார்த்தம் போயிட்டு இருக்கேன், ஒரு உத்தமமான புருஷனுடைய உத்தமமான காரியார்த்தமாக போயிட்டு இருக்கேன், அதனால நீ எனக்கு ஹெல்ப் பண்ணணும். இப்ப இந்த மாதிரி சமயத்துல எனக்கு தடை பண்ணக்கூடாது, நல்ல காரியத்துக்காக ஒருத்தர் போறான் வச்சுக்கோங்க, சரி போனா போயிட்டு போறது அப்படின்னு விட்டு விடணும். அதனால நீ எனக்கு உபகாரம் பண்ணணும் அப்படின்னா, நீ அவ அதெல்லாம் கிடையாது, வரம்னு ஒண்ணு வந்து அச்சுலையா, அது இதுக்கு அது இதுன்னு ஏற்பாடு பண்ணியாச்சே, எனக்கு ஒரு நூற்று ஆள் கிடையாது, அப்படி இருக்கச்சா இதை மீறி எல்லாம் போக முடியாது அப்படின்னா, உடனே ஆஞ்சே பார்த்தேன், சரி இவ்வளவு நேரம் பேசி எல்லாம் ஜெயிக்க முடியாதுன்னு தெரிஞ்சு போச்சு, இப்ப என்ன உன் வாய்க்குள்ள போகணும் அவ்வளவுதானே, உன் வர என்னங்கிறத கரெக்டா சொல்லு அப்படின்னா, சரியா சொல்லணும்னா என் வாய்க்குள்ள போகணும் அப்படின்னா, அவ்வளவுதானே. அப்போ முடிஞ்சால் உன் வாய்க்குள்ள நீ உன் வாய்க்குள்ள என்ன முயங்கிக்கோ பாக்கலாம் அப்படின்னு தன்னுடைய சரீரத்தை பெருசாக்கின்றார். அவ வாய் சின்னதா இருக்கு, ஆண் பிரம்மாண்டமா வாயை புழக்கிறா, ஆனா இவர் அதுக்கு மேல பெருசாயிட்ட உடனே அவ என்ன பண்ணா, தன் வாயை இன்னும் புலந்தாளாம், அவளுக்கு மேல மேல வாய் பிழக்கக்கூடிய சக்தி உண்டு, அனுமானுக்கு எப்படி தன்னுடைய திருவேணியை வளர்க்கக்கூடிய சக்தி உண்டோ அது மாதிரி அவளுக்கும் தன் வாயை பிழக்கக்கூடிய சக்தி உண்டு உனக்கு. இவர் திருமேனியை வளர்க்க வளர்க்க அவளும் வாயை பிளந்துட்டே இருக்கா, மேல மேல பிளந்துட்டே இருக்கா, பிரம்மாண்ட குகை மாதிரி இன்னும் பெருசாக்கின்னு இருக்கா. இதை பார்த்தவர் அனுமார் உடனே ஒரு க்ஷண மாத்திரத்துல பற்றுன்னு தன்னுடைய ரூபத்தை சுருக்கின்ற, அவர் வாய்க்குள்ள போயிட்டு வெளியில வந்து கொசு உள்ள போயிட்டு வெளியில வர மாதிரி, சில பேர் வாய் பிளந்துட்டு வெளியில் வந்துடும், அந்த மாதிரி உள்ள போயிட்டு வெளியில வந்துட்டேன். அதுக்கப்புறம் சொன்னார், நீ சொன்ன வரம் நடந்து வச்சு, வாய்க்குள்ள போனதான சொன்ன, வாய்க்குள்ள போயிட்டு வந்துட்டு என்ன ஆளை ஓடின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த இடத்துல இல்ல கிளம்பி போயிடுச்சு சொல்லிட்டார், பைன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டார். அவளே சிரிச்சுண்டா, அவளுக்கே ஆச்சரியமா இருக்கு, என்ன அழகா இவர் உபாயங்கள்லாம் பண்ற அப்படின்னு. பிரவிஷ்டோஸ்தி தேவத்ரம் தாட்சாயினி நமோஸ்துதே மனுஷே எத்திர வைதேகி சத்யாசீதேவரஸ்தவ, அம்மா நமஸ்தே, ஆளை ஓடு, நான் போயிட்டே இருக்கேன், நான் முக்கியமான காரியமா போயிட்டு இருக்கேன் அப்படின்னா, உடனே புரசா சோனானம் அர்த்தசி ஜெய் ஹரி சிரேஷ்ட கச்ச சௌமியேதா சுகம் வானர சிரேஷ்டனே, உனக்கு காரியம் சகலமாகும், நீ தாராளமாக சௌக்கியமாக போயிட்டு வா அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணி அனுப்புறாளாம் நாகமாதாவை ஆனபடினால. இப்ப தேவர்கள்லாமும் ஆசீர்வாதம் பண்ணால் ரொம்ப ஆச்சரியமாக இவர் காரியம் செய்கிறார் அப்படின்னு. இவன் தேவர்கள் வந்து ஒரு வேடிக்கையாக ஒரு தடங்கள் ஏற்பாடு பண்ணி வச்சா அதை கடந்துட்டார். ஆனா நிஜமாவே ஒரு பெரிய தடங்கள் ஒன்று வந்துட்டு, சிம்ஹிகா அப்படின்னு ஒருத்தி, இவள் ராட்சசி, இவளும் இதே மாதிரிதான். அவள் வந்து அனுமானுடைய சாயையை பிடிச்சு இழுக்கிறா, நிழலை பிடிச்சு இழுக்கிறா, அவளுக்கு அந்த ஒரு சக்தி. அவர் யாருடைய நிழலை பிடிச்சு இழுத்தாலும் அவ அதை தாண்டி போக முடியாது, நிழலை பிடிச்சு இழுத்துருவாள். அப்படியே நிழலை பிடிச்சு இழுத்தா இழுத்தா கடைசியில் அவ வாய்க்குள்ள வந்துடணும், அவ முழுங்கிடுவா. அப்படி ஒரு வரம் மாதிரி அவள் வச்சிருக்கா. அது ஒரு அவளுடைய ஒரு சக்தி. ராட்சசிகளுக்கெல்லாம் விசேஷ சக்தி இருக்கும் இல்லையோ, அந்த ரீதியில இவளுக்கு இந்த சக்தி இருக்கு. அனுமான் பார்க்க வேகமா பறக்க முடியல, அவரால் வேகமா போயிட்டு இருக்க ஏதோ தடங்கள் வருது. என்ன தடங்கள்? யார் பிடிச்சு இழுக்கிறா பார்த்தா யாரும் பிடிச்சு இழுக்கல, பக்கத்துல யாருமே காணுமே பார்த்தா கீழே இவள் சாயையை பிடிச்சு இழுத்துட்டு இருக்கா, சாயாகிரகின்னு பேர். இதை பார்த்த உடனே அனுமானுக்கு ஞாபகம் வந்தது, சுக்ரீவன் சொல்லியிருக்காரு இந்த சாயாகிரகியை பத்தி. இவ கதையை முன்னாடியே சொல்லிருக்கார், இந்த சமுத்திரத்துக்கு தாண்டி போய் இவ வழி எல்லாம் சொல்லும் போது சுக்ரீவன் சொல்றாரு, அந்த சாயாகிரகி ஒருத்தி இருக்கா, அவகிட்ட ஜாகிரதையா நடந்துக்கணும்னு சொல்லிருக்கேன், அந்த வழியில போர்வாளுக்காக எச்சரிக்கை கொடுத்து அனுப்பிச்சிருக்கேன், அவருக்கு எல்லா வழியும் தெரியும். இப்ப ஆஞ்சநேயருக்கு அது ஞாபகம் வந்து, ஓ இவள் தானே அந்த சாயாகிரகி அப்படின்னு, இவளை எப்படி ஜெயிக்கலாம் அப்படின்னு பார்த்தார். அவளும் ஆனு வாயப்படந்துட்டு இருக்கா, நிழலை பிடிச்சி இழுத்து இழுத்து இழுத்து கடைசியில வாய்ப்புள்ள விழுந்து பொத்துன்னு, எதுவானாலும் ஆகாரம் மாதிரி உள்ள போயிடும், அப்படியே முழுங்கிடுவான். இவர் என்ன பண்ணாருன்னா, அவ என்ன வேகம் இழுக்கிறாளோ அதை காட்டிலும் அதிவேகமாக வாய்க்குள்ள போயிட்டு அவள் உதரத்துக்குள்ள போய் அங்க போய் பிழங்குன்னு வெளியில் வந்துட்டேன். இப்ப வாய்க்குள்ள போனா அதுக்கப்புறம் வாயை மூடணும் இல்லையோ, வாயை மூடணும், அவர் ஜீரணம் பண்ணணும், இத்தனை இருக்கும் இல்லையோ. இவர் சமயமே கொடுக்கல, வேகமா உள்ளுக்குள்ள போனார். இவர் தான் வாயு வேகத்துல போயிட்டு இருக்காரு, அப்ப வாயு வேகம் தானே, இவரது வாயு வேகமாச்சே. இப்ப வேகமா உள்ளுக்குள்ள போனார், உடம்புக்குள்ளே போயிட்டார், அங்கேருந்து குத்து குத்தி தன்னுடைய நகத்தினாலே பிழந்தார வயத்தை வெளியில் வந்துட்டார், அவருடைய பிராணம் போயிருக்கு. இதை பார்த்து தேவர்கள் இன்னும் ஆச்சரியப்பட்டார், இந்த ராட்சசியை யார் எப்படி கொள்ளாலும் எல்லாரும் கவலைப்பட்டு இருக்கா, ஏன்னா இவன் இப்படி எல்லாம் நேரில் பிடிச்சிட்டு வாயில போட்டுக்கிறான்னா அவன் எப்படிப்பட்டவளா இருக்கணும். ஆனா கடைசியில அனுமான் வந்து இதையும் செஞ்சு முடிச்சுட்டாரு இல்லையா, அதான் சாமர்த்தியம் அப்படின்ற. சுரசாவை ஜெயிச்சது புத்தி சாத்துரியத்தினாலே, இங்க சிம்ஹிகாவை கொன்றது காரிய சாமர்த்தியத்தினாலே, உள்ள பிறந்து நக்கத்தினாலே பிறந்து வெளியில வந்துட்டு கிடையாது, ஹிருதயத்தை பிறந்து வெளியில் வந்துட்டான் அப்படின்றது. அதனால புத்தி சாமர்த்தியம் இருக்கு, காரிய சாமர்த்தியம் இருக்கு, எல்லாம் இருக்கு. எஸ்ய த்வேதானி சத்வாரி வானரேந்திர யதா தவ ஹிருதிர் திருஷ்டிர் மதிர் தாக்ஷ்யம் ச கர்மசு நசீததி. அப்போ வந்து இந்த நாளும் யாருக்கு இருக்கோ அவன் எல்லா காரியத்தையும் சாதிப்பான் அப்படின்னு தேவர்களே சொல்ல அனுமானுக்கு அனுகிரகம் பண்றாளாம். ஸ்வயம் புவேவ ஹனுமானே சிருஷ்ட தஸ்யா விநாசனே, எல்லா ஜந்துக்களுமே படைத்தவர் பிரம்மான்னு வச்சுக்கோங்க, அந்த பிரம்மாவனவர் அது இதுக்கான ஆகாரத்தையும் சேர்த்துதான் படைக்கிறார், இப்போ இல்லை பெருமான்னு வச்சுப்போம். அப்போ வந்து ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று சொல்ற, இவா சுரசாவாட்டும் சிம்ஹிகாவாட்டும் எல்லாரும் என்ன சொல்றானா, எனக்கு நீ ஆகாரம் எனக்கு நீ ஆகாரங்கிறான். உனக்குன்னா ஆகாரத்தை பிரம்மா சிருஷ்டிச்சிருக்கார், ஆனா அது மாத்திரம் இல்லை, ஆகாரத்தை சிருஷ்டிச்ச பிரம்மாவே இவாளுக்கு நாசம் எப்படிங்கிறதையும் அவர் தான் சிருஷ்டிச்சிருக்கார். எல்லாரும் அப்படியே நின்றுவாங்கிறது கிடையாது, அதுவும் பிரம்மா ஒரு வழி ஒன்று வச்சிருப்பார் இல்லையா. அந்த மாதிரி தேவர்கள்லாம் என்ன சொன்னாலும், இந்த சிம்ஹிகாவுக்கு எல்லாரையும் ஆகாரமா சிருஷ்டிச்சிருக்காரு, அனுமான இவருக்கு யமனா சிருஷ்டிச்சிருக்காரு போல இருக்கு பிரம்மாவே அப்படின்னு பேசிக்கிறாளாம். இந்த மாதிரி நேர தேவர்களுடைய அனுகிரகத்தையும் அவர் வாங்கிட்டு நேர லங்கையில் போய் பொத்துனு குதிச்சார். தத்ரூபம் அதி சங்கிப்பிய ஹனுமான் பிரகிருத ஔஷிதா ஸ்ரீன் கிரமானிவ விக்ரம்யா பலி வீரியகரோ ஹரிஹி, பெரிய ரூபத்தை எடுத்தவர் அங்க போய் பட்டுன தன்னுடைய ரூபத்தை சுருக்கின்ற, இப்படியானால் வாமன பெருமாள் திரிக்ரம பெருமாளாய் மறுபடியும் தன்னுடைய ரூபத்தை சுருக்கிக்கிறாரோ அந்த மாதிரியாக இவர் தன்னுடைய ரூபத்தை சுருக்கிண்டு லங்கைக்குள்ளனா என்னன்னு கேட்டா, லங்கா தேசத்துல அங்க போய் இறங்கி நிக்கிறார். அங்கிருந்து பாக்குற யோஜனானாம் சதம் சீமானு தீர்ப்பாபி உத்தம விக்ரமஹா அனிஸ்வசன் கபிஸ்தத்ர நக்லானி மதிகச்சதி, நேரம் அங்கிருந்து கீழே இறங்கி வந்து ஒரு பெருமூச்சு விட்டார் அப்படின்னு தானே வரணும், ஆனா பெருமூச்சு உடலையா, ஏன்னா அனிஸ்வசன்னு அப்படிங்கிற ஒரு பெரிய பெருமூச்சுல ஒண்ணுமே இல்லை. இது என்ன கஷ்டமான காரியம், இவ்வளவுதானா சமுத்திரங்கிற, நானே எவ்வளவு தூரம் போவேன், சமுத்திரம் ஏதோ பெரிய தூரம் நினைச்சிருந்தா ஒரு பெரிய காரியத்தை செஞ்சா பெருமூச்சு வரும், ஒண்ணும் இல்லாத காரியத்தை செஞ்சுட்டு கடைசியில் இவ்வளவுதானா அப்படின்னு விட்டார். இவர் தான் போய் கடைசியில இமயமலையிலேருந்து அங்கிருந்து சஞ்சீவியை எடுத்துன்னு வரப்போற, ஓஷதி சஞ்சீவி மலையே பேத்துன்னு வர்றாரு இல்லையோ, இந்த சமுதங்கிறது இங்கதான் இருக்கு, இமயமலை வரைக்கும் போயிட்டு வர்றாரு, எப்படிப்பட்டவரா இருக்கணும். அதனால அவருக்கு இதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அதனால அனிஸ்வசன்னு பெருமூச்செல்லாம் எதுவும் விடலையா, நேரம் இறங்கி பத்துண்டா பாட்டுக்கு ட்ரெயின்ல போய் இறங்குற மாதிரி இறங்கிட்டார். கபிஸ்தத்ர நக்லானி மதிகச்சதி, ஒரு சிரமமும் இல்ல, ஒண்ணும் இல்ல, இப்படியே இருந்தேன்னா ராமநாமத்தை சொல்லிட்டு எத்தனையோ சமுத்திரம் இருந்தா கூட மொத்தத்தை சேர்த்து பூமியே சேர்த்து தாண்டுவேன், இதெல்லாம் என்ன பெரிய விஷயம் அப்படின்னு நினைச்சிருந்தார். அங்கிருந்து அவர் பாக்குறார் எங்க இருக்கு லங்கை எப்படி இருக்கு என்னன்னு பாக்குறார். ஆச்சரியமான இடம், ஏன்னா சுத்தி சமுத்திரம், சமுத்திரத்தை நடுவுல வனங்கள், மொத்தமும் வனம் வனம் வனம், ஏகப்பட்ட காடுகள், அந்த காடுகளுக்கு நடுவுல பர்வதங்கள் மலைகள் நிறைய, அதுல ஒரு பர்வதத்தினுடைய சிகரத்துல லங்கா நகரம் பிரகாசிக்கிறது ஜொலிக்கிறது, அப்படி தூரத்துல இவ்வளவு அழகா இருக்கும் பாருங்க, சமுத்திரம் சமுத்திரத்து நடுவுல காடு, காடு நடுவுல மலை, அந்த மலை நடுவுல கோட்டை இருக்கு, அந்த கோட்டைக்குள்ள லங்கா நகரம் இருக்கு, அதுல அத்தனை பிரகாசம் இருக்கு, ராத்திரி வேலையில பல பல பலன் பிரகாசிக்குமா, இந்திரலோகம் மாதிரி இருக்குமா அது. இவர் ராத்திரி வேலை ஆல இவர் கத்தல போய் இறங்கியிருக்கார், பகல்ல போய் இறங்கியிருக்கார், அதுக்கப்புறம் சாயங்காலத்துக்கு அப்புறம் போக போறாரு, அது வரைக்கும் கொஞ்சம் காத்தன் இருக்கு, மத்தியான வேலையில போக வேண்டாம், சாயங்காலமா போனா அப்பதான் தெரியாத போக முடியும், ஏன்னா திடீர்னு போய் அங்க போய் பலவன் போய் நீ யாருன்னு கேட்பார், வேற ஏதாவது சொன்னா மாட்டேன்னுவார், இவ காரியத்தை செய்யறேன்னு ஆரம்பிச்சு அங்க போய் மாட்டிக்க கூடாது இல்லையா, ராட்சதெல்லாம் ஏதாவது கேள்வி கேட்டுட்டு இருப்பான், வினசியேட் கதம் காரியம் ராமஸ்ய விதிதாத்மனஹா, ராமனுடைய காரியத்துக்காக வரவா நம்ம சாதுரியத்தை காட்டி கடைசியில் அங்க மாட்டிக்க கூடாது, யோசிச்சு பார்த்து திட்டமிட்டு அழகா செய்யணும், மாட்டிக்காம செய்யணும் அப்படின்னு அதுக்காக அவர் காத்துட்டு இருக்கார், காலம் வரட்டும் அப்படிங்கறதுக்காக காத்துட்டு இருக்காரு, இல்லாட்டா போன காரியம் வெர்த்தமாயிடும், சமுத்திரத்தை தாண்டி இந்த பக்கம் வந்தாச்சு லங்கையில் போயிட்டா, ஆனா அதுக்கப்புறம் தான் ஒண்ணும் நடக்கல அப்படின்னா சால்ஜாப்பெல்லாம் சொல்லக்கூடாது, நான் காரியத்தை அழகா செய்யணும். அதனால இவர் என்ன பண்ணார்னா கொஞ்சம் திட்டம் விடுறார், அப்புறம் சாயங்கால வேலையில போகலாம், தன்னுடைய ரூபத்தை குறைச்சிட்டு சின்ன பூனை மாதிரி ஆயிட்டார், அப்பதான் தேடுவதற்கு சௌரியம் அப்படிங்கறதுக்காக, அந்த தேடுவதற்காக லங்கையில அப்படியே மதில்ல ஏறி மெதுவா தேடி அந்த பக்கம் போனோம், ஒரு பூனை போச்சுன்னா யாருக்கும் தெரியாது இல்லையோ, இல்ல ஹனுமான் போனான்னு வச்சுக்கோங்க, நீ யாரு என்ன கேள்வி கேட்பான், இது தெரியாது இல்லையோ, அதனால அந்த மாதிரி சாதாரணமா ஒரு குரங்கு மாதிரி ஆயிண்ட மெதுவா தேடுறதுக்கு கிளம்பி போனார். ஆனா அப்ப எதிர்க்க ஒருத்தர் வந்து நிக்கிறான், யாரு நீன்னு கேக்குறான், பாக்குறதுக்கு கொஞ்சம் பயங்கரமா இருக்கா, ஹனுமான் பார்த்தார், அவர் இதை எதிர்பார்க்கல, ஏன்னா அங்க காவலாளிகள் யார் யார் இருக்கான்னு எல்லாத்தையும் பாத்துங்க, இந்த காவலாளிகள்லாம் தாண்டி உள்ள போறதுக்காக தான் இந்த சின்ன ரூபத்தை எடுத்துருக்கேன், சரி ஏதோ ஒரு குரங்கு போறது அப்படின்னு நினைச்சுப்பாவெல்லாம் விட்டுடுவான், அதனால அதை பத்தி கவலை இல்லை, பார்க்க மாட்டா யாரும் நோட் பண்ண, அப்படி நோட் பண்ணா கூட எதுவும் பெரிய விஷயம் இல்லை, ஒண்ணும் இல்லை, யாரோ குரங்கு போயிட்டு இருக்கு பூனை போயிட்டு இருக்கு அப்படின்னு நினைச்சுன்னு விட்டுருவா அப்படின்னு தான் போற. ஆனா ஒருத்தி முன்னாடி வந்து எதுக்கு வந்து இடுப்புல கையை வச்சுட்டு யார் நீ அப்படின்னு கேக்குறேன், ஆனால் பார்த்தா இது யாரு அப்படிங்கிறதுக்காக அழகா பதில் சொன்னார், நீ யாரு, ஏன்னா யார் நீன்னு கேட்டா உடனே பதில் சொல்லக்கூடாது, கேட்கறவர் யாரும் பாத்துக்கணும், அதுக்கேற்ற மாதிரி பதில் சொல்லணும். நாமரம் ஒரு ஆச்சாரியன் நம்மளை பார்த்து யார் நீ அப்படின்னு கேட்டா நம்ம என்ன பண்ணுவோம், அடியேன் ஆரம்பிப்போம் இல்லையா, அடியேன் இவருடைய குமாரன், அடியேன் முன்னாடி தேவர்கிட்ட சமாசேனம் ஆயிருக்கு, இந்த மாதிரி ஏதாவது சொல்லுவோம் இல்லையா, இன்னும் வேற ஏதாவது யார் நீ அப்படின்னு கேட்டோம்னா அதுக்கு ஏத்த மாதிரி பதில் நாம சொல்லுவோம், யார் நீன்னு கேள்வி கேட்டா எல்லாத்தையும் பதில் சொல்லக்கூடாது, கேட்கறவா யாரு அப்படிங்கறத பாத்துக்கணும், அதுக்கேத்த மாதிரி பதில் சொல்லணும், நாமளும் என்ன பண்ணுவோம் கேட்டா அப்படிதான் சொல்லிட்டு இருக்கோம், கேட்கறவா யாரும் பாத்துக்கணும், அதுக்கேற்ற மாதிரி நாலு கூட்டிகளும் சொல்லுவோம், நம்ம நம்ம பெருமைக்கு மேல நம்மளை பத்தி தெரியாதவர்களா இருந்தா வச்சுக்கோங்க, அப்ப நம்ம நாலு சேர்த்து சொல்லிடுவோம், அனுமான் எப்பவுமே குறைச்சுதான் சொல்றாரு, இருந்தா கூட இவ யாருன்னு முதல்ல தெரிஞ்சுக்கிறோம், அப்பதான் பதில் சொல்லணும், நியாயமான வழியில இருந்தா இவர் சொல்லுவார், நான் ராமதூத்தனா வந்திருக்கேன், நீங்க நான் வந்து சீதையை தேட வந்திருக்கேன் சொல்லணும், இவர்கிட்ட சொல்லலாமா இல்லையான்னு தெரியல முடியும், அதனால நீ யாரு அப்படின்னு கேட்டார், அகம்கி நகரி லங்காங்கிற, நான் தான் லங்கா நகரி, லங்கா நகரிக்கே ஒரு தேவதை ராவணன் என்ன வச்சிருக்கான், இவளை மீறி யாரும் உள்ள போக முடியாதான், மற்ற பேர்லாம் அந்த பட்டர்கள்லாம் தாண்டி போயிடலாம், ஆனா இவளை தாண்டி யாரும் போக முடியாது, அதனால இவன் என்ன சொல்ல, ஏன் என்ன தாண்டி நீ எங்கேயும் போக முடியாது அப்படின்னா, ஆனா நீ யாரும் எதுக்காக போற அதெல்லாம் சொல்லணும், அதெல்லாம் இல்லாம ஒண்ணும் இல்லாமல் பாஸ் எடுத்துக்க, இ பாஸ் எடுத்திருக்காங்கிற மாதிரி கேட்கற, நீ என்ன பாஸ் எடுத்திருக்க, அதே ஏதாவது சொல்லணும், சொன்னாதான் நீ போலாம் அப்படின்னா, உடனே அவர் என்ன பண்ணார், சரி இவகிட்ட வேடிக்கை சொல்றார், அதுவா சரி ரொம்ப நாளா எனக்கு ஒரு ஆசை இருக்கு, லங்கையை நல்லா சுத்தி பார்க்கணும் அப்படின்னு ஆசை, அதுக்காக தான் நான் கழிவு போயிட்டு இருக்கேன், எனக்கு வழிவிடு அப்படின்னு. அதெல்லாம் முடியாதுன்னு ஏன்னு கேட்டோம்னா, ராவணனுடைய அனுமதியெல்லாம் இல்லாமல் திடீர்னு ஆறா ஒருத்தர்ல உள்ளெல்லாம் போக முடியாது. அதனால அதெல்லாம் சுத்தி வரணும் கடையை திரும்பி போ அப்படின்னா, இல்ல இல்ல நான் போகணும் அப்படின்னு அடம்பிடிச்சேன். அடிச்சுட்டான், போகணும்னா கேட்க மாட்டேங்கிறேன்னு சொல்லிட்டு போட்டு அடிச்சுட்டான். உடனே ஹனுமானுக்கு கோபம் வந்து அடிச்சுட்டான்னா உடனே பதிலுக்கு அவரும் கை வாங்கிட்டேன். ஆனா அதுக்கப்புறம் யோசிச்சாரா, ஐயோ பாவம் ஒரு ஸ்திரீ இவளை போய் நாம வேகமா குத்தினோம்னா அப்படியே உதிரம் கட்டி கை வந்துடுவான், அவர் கதையும் பிறந்துடும். அதனால என்ன பண்ணார்னு கேட்டா, தன்னுடைய இடது கையால சின்னதா ஒரு தட்டு தட்டினார், கையை ஊத்தி ஒரு பெரிய அடின்னு இல்லாமல், ஸ்திரீ சேது மன்யமானேன அதிக்ரோதா ஸ்வயம் கிருதா. என்ன நேரத்துல அதிக்ரோதம் அதிவீரியங்கள்லாம் காமிக்கணும், அங்கதான் காமிக்கணும். இதே ராவணன் கிட்ட ஒரு பிரகாரம் ஒண்ணு பண்றாரு, அந்த யுத்த காண்டத்துல வரும். ராவணன் வரைச்ச ராவணனுடைய மார்புல ஒரு குத்து குத்துறம், தன்னுடைய கையை நன்னா முஷ்டியை மடக்கிண்டு குத்து குத்துறம். அவனே அப்படியே பிரமிச்சு போய் மயக்கமான ஆடி போய் அப்படியே கீழே விடுறான். ஆனா ஒரு வழியா சமாளிச்சு எழுந்துட்டான். அப்பா, அப்ப ராவணன் சொன்னான், சாது வானர வீரியன், அப்பா நல்ல வீரியம் தான்ப்பா உனக்கு, நான் ஏதோ சாதாரண நினைச்சேன். ஸ்லாகனியோ சிமேரிப்புகு உன்னை நான் கொண்டாடணும், கொண்டாடாம இருக்கூடாது. ஏன்னா நான் ஐராவத யானையே என் மார்பினால செல்றேன். ஐராவத யானை இருக்கு இல்லையோ, அது வந்து சண்டைக்கு வந்ததுன்னா ராவணன் என்ன தன் மார்பினால யானையை தள்ளுவானாம். அப்ப யானை தான் பிள்ளை பின்னாடி போகவே தவிர இவன் பின்னாடி போக மாட்டான். அத்தனை பராக்கிரமம் உண்டு. கைலாச மலைய தோல்னால அசைச்சிருக்கான் அப்படின்னா இவருடைய மார்பு தோல் எல்லாம் எப்படிப்பட்டதுன்னு பார்க்கணும். அப்படிப்பட்ட ராவணன் இப்போ ஹனுமான் கிட்ட, அப்போ பாக்கி பேர்ல யாராவது குத்தினான்னு வச்சுக்கோங்க, அவ கைதான் வலிக்கும், அப்படிப்பட்ட மார்பு இருக்கும் இவனுக்கு. ஆனால் இப்போ சச்சால அவனே ஆடி போய் உட்காந்துட்டான். அவனுக்கு பெரிய அடி விழுந்திருக்கு மார்புல, இப்போ வலிக்கிறது உள்ளுக்குள்ள. அதனால அவன் என்ன பண்றான்னா, நியாயமா வீரங்கிற ரீதியில ஸ்லாகனி யோசி கொண்டாடுறான், நான் இந்த மாதிரி பார்த்தது இல்லப்பா, உண்மையிலேயே நீ பெரிய ஆள் தான். அப்போ ஆஞ்சநேயர் சொல்ற, சீ சீ கிடையாதுன்னு, நீ சொல்றது கிடையாதுப்பா. ஏன் அப்படின்னா, இந்த என்னுடைய பிரகாரம் இருக்கோயோ, கையினால அடிச்சிருக்கேனே, இது யார் வாங்கினாலும் செத்து போயிருப்பான், செத்து போயிருப்பான். சாதாரணம் இல்ல, யாராவது ஒருத்தனை இப்படி கையால போட்டு அடிச்சார்னு வச்சுக்கோங்க, அவன் மண்டை ரெண்டா புலந்து வாயில ரத்தத்தை கட்டி விழுவான், மண்டை ரெண்டா புலந்து. அப்படிப்பட்ட அடி இது, சாதாரண அடி கிடையாது. யானையை புலந்தா யானை மண்டை ரெண்டா புலக்கும், அப்படிப்பட்ட ஒரு அடி. அப்படி வச்சு நீ இன்னும் ஜீவிச்சுன்னு இருக்கியே, திகஸ்து மம வீரியன எஸ்தும் ஜீவசி ராவணா, அப்ப எனக்கு போராதுன்னு தோன்றதுன்ன. அவ நான் நினைச்சிருந்தேன், நான் யார அடிச்சாலும் அவ வந்து ரத்தத்தை கக்கிண்டு சரீரத்தை புலந்து கீழே விழுவான்னு. ஆனா நீ இப்போ இன்னும் உயிர் போயிடுச்சுருக்கு இல்லையா, அப்பதான் எம் வீரியம் போறாதுன்னு எனக்கே தெரிகிறது அப்படின்னு இவரும் அவனை கொண்டாடிங்க. எதுக்கு சொல்ற அதேன்னு கேட்டா, அப்படிப்பட்ட பிரகாரம் பண்ணக்கூடியவர் இவர். அவர் ஸ்திரீ சேதி மன்யமானேனா, இவ வெறும் ஸ்திரீ தானே, இவகிட்ட கோபத்தை காமிக்க கூடாதுன்னு லேசா ஒரு அடி அடிச்சா உடனே அவன் என்ன பண்ணா, லங்கா நகரை கை கூப்பிட்டான். அப்பா தாராளமா போயிட்டு வா, நீ எங்க வேணுமானாலும் போயிட்டு வா, உள்ள சீதையை தெரிஞ்சுதானே போற, சீதா பிராட்டி இருக்கா பாத்து பாந்துட்டு. அவருக்கு விஷயம் எல்லாம் தெரிஞ்சிருச்சு, என்ன இப்படி போட்டு உடைச்சுட்டியே அப்படின்னா, ஆமா முன்னாடியே என்கிட்ட ஒருத்த சொல்றிருக்க, பிரம்மா சொல்லியிருக்க, எப்போ ஒரு குரங்கு ஒன்னு அடிக்கிறதோ அப்ப லங்கைக்கு நாசம் வரப்போறதுன்னு தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லியிருக்க. இப்பதான் அவர் சொன்னது ஞாபகம் வருது எனக்கு. அப்போ நமஸ்தே, இப்படி போயிட்டு வரும் அப்படின்னார். அங்கிருந்து கிளம்பிடித்யபுரியின் சிரேஷ்டாம் லங்காம் தாம் காமரூபினின் விக்ரமேண மகாதேதா ஹனுமான் கபிசத்தமஹா அத்வாரேண மகாபாஹு பிராகாரம் அபிபுப்ளுவே நிசி லங்கா மகாசத்வோ விவேச கபி குஞ்சர. லங்கைக்குள்ளே இப்ப பிரவேசம் பண்ணிட்டேன், நகரத்துக்குள்ள வந்துட்ட. அந்த பிராகாரம் இருக்கு, மதில்லாம் இருக்கு, மதில தாண்டி உள்ளுக்குள்ள வர. இப்போ ஒரு சுகுர்த்துகளுடைய கிரகத்துக்குள்ள போகணும்னு வச்சுக்கோங்களேன், அதுல சில நியமங்கள்லாம் உண்டு. அர்த்தராத்திரியெல்லாம் போகக்கூடாது, ஒரு நல்ல எல்லாரும் மூச்சுன்னு இருக்கிற சமயத்துல, அந்த சமயத்துல கிரகத்துக்கு போனோம். ஆனா இவர் ராத்திரியில போயிருக்க, அர்த்தராத்திரின்னு இல்லாட்டா கூட ராத்திரியில போயிருக்க, பொதுவா ராத்திரியில போக மாட்டான். அப்பல அதே மாதிரியாக அத்வாரேன வாசவியா தான் போகணும். நாமளே ஒருத்தரை பார்க்க போறோம் வச்சுக்கோங்களேன், மூணு நேம் இங்க சொல்ற. நாம ஒருத்தர் நமக்கு வேண்டியவர் ஒருத்தரை பார்க்க போறோம்னா, ஒன்னு வாசல் வழியா தான் போகணுமே தவிர, இதையும் பொத்துல மாட்டினேன்னு குதிக்கிறதோ இல்ல கழுக்கிற வழியா போறதோ அதெல்லாம் போக கூடாது. துவாரம்னா வாசல் தான் துவாரம், அந்த வாசல் துவாரம் வழியாக தான் வாசல் வழியாக தான் போகணும். இது முதல் சாஸ்திரம். ரெண்டாவது, வேலை இல்லாத வேலையில போகக்கூடாது. அப்போ எல்லாரும் எப்போ மூச்சென்று போவாலோ நன்னா இருப்பாலோ அந்த சமயத்துல, பகல்ல சாயங்காலத்துல அப்படிதான் போகணுமே தவிர, விளக்கெல்லாம் ஏற்றி வச்சு அவளே விளக்கு இருக்கோ இல்லையா அவசரப்பட்டுருக்கா அந்த மாதிரிலாம் போகக்கூடாது. இது ரெண்டாவது. மூணாவது, வேண்டியவாளுடைய ஆற்ற போகும்போது வலது காலை வச்சுதான் போகணும். முதல்ல வேண்டாத ஒன்றாத்துக்குள்ள போகணும்னா தான் முதல்ல இடது காலம் இருக்கணும். மங்களமா அவாத்துக்குள்ள போகும்போதே வலது காலம் எடுத்து வச்சு போகணும். இந்த மூணு விஷயம் இருக்கு. இப்ப ஆஞ்சநேயர் இந்த மூணுக்கும் நேர எதிரா பண்ற. ஏன்னு கேட்டா, ராவணன் வேண்டாதவன் ஆனபடினால லங்கையில இவர் போகச்ச ராத்திரி வேலையில தான் போற முதல் காரியம். ரெண்டாவது, நேர் வழியில போகல, வழி இல்லாத வழிதான் போற, நேர் வழியில போற. இவர் 1008 கேள்வி எல்லாம் கேட்பான், அங்க ஆள்கள்லாம் இருந்துட்டு இருக்கான், அதனால ஏறி குதிச்சு இறக்கு மேல பஞ்சுன்னு சொல்றோம் இல்லையோ அந்த மாதிரிதான் போற. மூணாவது, இடது காலை எடுத்து வச்சு போறார் அப்படின்னு. சக்கரேத பாதம் சவ்யந்து சத்ரு நாம் சத்து மூர்தனி. லங்கையில இடதுகால வைக்கலையா, சத்ருக்களுடைய தலையில இடதுகால வைக்கிறாராம், இடதுகால் வச்சு போறார் அப்படின்னு. அந்த அளவு பராக்கிரமம் இருக்குங்கிறத காமிக்கிறதுக்காக சத்ருக்களுடைய தலையில இடதுகால வைக்கிறார் அப்படின்னு சொல்றார். எப்படியானா சுவாமி தேசிகன் சொல்றாரு இல்லையா, கதன்ய மத துர்மத ஜனித சேதசாம் வாதினாம் சிரசு நிகிதம்மையா பதம் அதட்சிணம் லட்சியதாம் அப்படிங்கிறார். ராமானுஜருடைய மதத்துக்கு எதிராக வாதம் பண்றவர்கள் யார் வேணுமானாலும் வாங்குவோம், உங்க தலையில இடதுகால வைக்கிறேன் அப்படின்னு சபதம் பண்ற மாதிரி பண்ற, சவால் விடுற, இடதுகால வைக்கிறேன் ராமானுஜர் தப்புன்னு சொல்லி யார் வேணா வாங்கும், உங்க தலையில இடதுகால வைக்கிறேன் நான் அப்படின்னு. வாதத்துல ஜெயிக்கிறேன் அர்த்தம், நீங்க கீழே விழுந்தாகணும் தோத்தாகணும் அர்த்தம். சத்ருவா இருந்தா இடதுகால வைப்பான், சிஷ்யனா இருந்தா வலதுகால கொடுப்பான் மாதிரி, அந்த மாதிரியாக சொல்றாரு இல்லையா. அது ஞாபகம் வருது இந்த இடத்துல. அந்த மாதிரி ஆஞ்சநேயர் வந்து இடதுகாலை வைத்து லங்கைக்கு பிரவேசம் பண்ணார். அதுக்கப்புறம் சீதாதேவியை தேடுறார் அப்படிங்கிற வைபவத்தை நாம நாளைக்கு பார்க்கலாம். ஸ்வஸ்தி பிரஜாப்ய பரிபாலயந்தாம் ஞாயேன மார்க்கேன மகிம் மகிஷாஹ கோபிராமணேப்ய சுகமஸ்து நித்யம் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. மங்களம் கோசலேந்திராய மகனீய குணாத்தயே சக்கரவர்த்தி தனூஜாய சார்வபௌமாய மங்களம் சவிதாச்சிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.